ஜானந்தமயம் தேவம் மனஸ்பதிகாத்ரிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் மயக்ரீவம் உபாஸ்மதே ராமாத்யதயா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த வேதிகம் சக்திநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனிஷ்யமச்சுத பதாம் ருஜயுக்ம ருக்ம வியாமோஹதத்தவிதராணி கிருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யத் பதாம்போருஹ த்யான துர்ஹஸ்தா சேஷ கல்மஷஃ அனாஷ்ருதகர்மஃலம் காரியம் கர்ம கரோதி யஹ ஸஸந்யாஸீ ச யோகீ ச ந நிரக்னிர் ந சாக்ரியஹ யம் சந்நியாஸமிதி ப்ராஹுஹ யோகம் தம் வித்தி பாண்டவ ந ஹ்ய ஸம்யஸ்த ஸங்கல்போ ஆருருக்ஷோர்முனேர்யோகம் கர்ம காரணம் உச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ ஆரோக்கிய மூணாவது ஸ்லோகம் 213 சமஹ காரணம் உச்யதே கர்மஸ்வனுஷஜ்ஜதே உத்தரேதாத்மநாத்மானம் நாத்மானம் அவதாதயே ஆத்மைவஹ்யாத்மனோபந்துஹ ஆத்மைவஹ்யாத்மனோபந்துஹ ஏனாத்மைவாத்மநாஜிதஃ. அநாத்மனஸ்து சத்ருத்வே. வர்த்தேதாத்மைவ சத்ருவத். இதாத்மனஃ ப்ரசாந்தஸ்ய. பரமாத்மா சமாஹிதஃ. சீதோஷ்ண சுக துக்கேஷு. சாமானாபமானயோ. கூட்டஸ்தோந்திரியுச்சி. மனோஷ்டாத்மகாஞ்சனஹ்மித்ராயுதாசீனேஷ்யபந்துஷு. அந்த உதாசீன கிடையாது, உதாசீன மத்தியஸ்தேஷ்ய பந்துஷு. சாதுஷ்பபி ச பாபேஷு. ஆத்மானம் ரஹசி ஸ்திதஃ. பதினேழு ஆரம்பம். போன வாரம் கிளாஸ் முடிச்சவுடனே தோணிட்டு எனக்கு ரொம்ப இழுக்கிறோமோ அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் என்னன்னு கேட்டேன்னா, ஃபிலாசபி தெரியாது, இந்தியனுடைய பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு போயிருந்தது. பெருமை ஸ்லோகம் படித்தா ஒரு அர்த்தம் கண்டிப்பாக தெரியுது. விபுகு பிரபுகுன்னா படம் வருதுன்னு வச்சுக்கோம். விபுகுனா பரமாத்மா. ஏன்னா பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொடுக்கல. மீனிங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொடுத்துருந்தா வச்சுப்போம், இன்னைக்கு ஒரு தச்சலவே இல்லை. அத்வைத்தமோ அத்வைத்தமோ அப்படிலாம் வரப்போகிறது இல்லை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இல்லாத மாதிரி இருக்கு. ஆச்சாரியாளுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்குது, நமக்கு வாசிக்கிட்டே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லை. ஏன்னா பதங்கள் பார்த்துட்டு வச்சுருக்கோம். ஒரு ஜீவாத்மாவை ஜீவாத்மான்னு குறிப்பிட்டு போகக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் ஜீவான்னு சொல்லக்கூடாதுன்னா சொல்லலை. விபுகுங்கிறார், பிரபுகுங்கிறார், பரமாத்மாங்கிறார், பிரகிருதிங்கிறார், இவ்வளோ பதங்கள் போட்டிருக்காங்க. இப்படி எல்லா பதங்களுக்கும் தனித்தனியாக வேறு வேறு அர்த்தம் சொல்கிற சக்தி இருக்குது. பொதுவாக வேர்ட்ஸுக்கு பதில் வச்சுருக்கோம். ஸ்டாண்ட் அலோனாக பார்த்தா அவைகளுக்கு ஒரு ஃபிக்ஸட் மீனிங் இருக்கும், அந்த அர்த்தத்தை தான் அதை சொல்லும். ஆனால் கான்டெக்ட்னு வரைச்சி வச்சுருக்கோம். மோசத்துலேருந்து சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அவைகள் தங்களுடைய முக்கியமான அர்த்தத்தை விட்டுட்டு அந்த கான்டெக்ட்டுக்கு என்ன ஒத்து போகிறதோ அந்த அர்த்தத்தை தான் அவைகள் கொடுக்கும். அப்படி அந்த அர்த்தத்தை எடுத்துட்டா தான் நம்மளால் ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் பண்ண முடியும். இல்லாட்டி இப்போ என்ன ப்ராப்ளம் அர்த்தம் கிடையாது. வாக்கியத்தை ஒருத்தர் சொல்கிறா அப்படின்னா, நம்ம இப்படி கோ பை தி லெட்டர்ஸ், இப்படி கோ பை த வேர்ட், ஈச் வேர்ட் எடுத்துன்னு அர்த்தம் பண்ண வச்சுக்கோ. நிறைய நேரத்தில் ஒட்டி போகிறதே இல்லை, இல்லை அனர்த்தமாக இருக்குது, கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா நம்மளால் அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு அதை வேர்டு அர்த்தம் பண்ண முடியல. கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்டு அர்த்தம் பண்ணோம்னா அப்போ சரியாக அர்த்தம் பண்ணுறது. இப்போ கான்டெக்ட்னா என்ன இப்போ அப்படிங்கிறதுன்னு வச்சுருக்கோம். இப்போ ஹோலிஸ்டிக் பிக்சர் முதல்ல இருக்கணும். ஹோலிஸ்டிக் பிக்சர் இருந்து அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா தான் புரியும். அதாவது இப்போ லௌகீகமான எக்ஸாம்பிள் சொன்னால் தான் நமக்கு சில இதெல்லாம் சட்டை புரியுது. இப்போ சினிமா பார்க்க போகிறோம் வச்சுருக்கோம். சினிமாவில் வந்து ஒரு ஒரு மையம், மையமாக மையமானு தெரியல இப்போ. இப்போ மையம்ன்றது ரொம்ப பாப்புலர் இருக்குது. இப்போது ஒரு மைய கருத்து ஒன்று வேணும், ஒரு அந்த தீம் ஒன்று வேணும் அந்த படத்துக்கு. மிச்ச காட்சிகள்லாம் அந்த தீமை ஒட்டி இருந்தால் தான் நம்மளால் ரசிக்க முடியறது, புரிஞ்சிக்க முடியறது. இல்லாட்டி எதுக்கு இது இந்த தேவையில்லாத மாதிரி இருக்கேன், ஒட்டாத மாதிரி இருக்கேன்னு சொல்கிறோம். இப்போ ஜோக்கெலாம் போடணும் வச்சுக்கோங்க, ஒட்டவே மாட்டேன் அந்த தீமுக்கு அதுக்கும். அப்போ நமக்கு தெரிகிறது இதெல்லாம் வந்து அப்போது அதே மாதிரி தான் இதுவும். இப்போ கீதம் எடுத்துட்டு வச்சுருக்கோம், இதுக்கு ஒரு சென்ட்ரல் தீம் இருக்கு. அந்த தீமை அனுசரிச்சுட்டு இல்லை அந்த தீம் இன் டேண்டம் இன் லைன் வித் த தீம் தான் ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் இன்டர்பிரட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் நம்ம மாட்டக்க ஒரு ஒரு அர்த்தம் பண்ணி தான் வச்சுருக்கோம், தீமோட ஒத்து போகாது. இப்போ எப்படி சென்ட்ரல் தீம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா முதல்ல அப்போ அந்த ஸ்ராசகர் என்ன சொல்ல வராது நம்ம தெரியணும். இப்போ ராமானுஜ பாஷம் படிக்கலாம்னா ராமானுஜன் முதல்ல என்ன சொல்ல வராது, அவருடைய வியூ பாயிண்ட் என்ன, மொத்தமாக அவருடைய ஃபிலாசபி என்ன, அட்லீஸ்ட் கரெக்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ சங்கரர் ஏன் சொல்கிறாருன்னு பார்த்தா வச்சுருங்க, அவருடைய கரெக்ட் ஃபிலாசபி வேறு, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியான ஸ்டாண்ட் எடுத்ததுனால அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கீர்த்தியை அவரால் இன்டர்வியூ பண்ண முடியும். அப்படி தான் பண்ணியிருப்பார். துவைத்து தெரிஞ்சுனாலும் அதனால தான் அவரும் பண்ணியிருப்பார். அப்போ நம்ம இந்த பேக்ரவுண்டு இதை தெரிஞ்சுக்காமல் வாசி வச்சுருந்தோம். ஏன் இந்த இடத்துல இப்போ பார்த்தோம்னா 15வது பத்தியத்தில் பார்த்தோம், சுக்ருதம் விபுஹு நாதத்தே கசிஜித் பாபம் நசைவ சுக்ருதம் விபுஹுன்னு அர்த்தம் வார்த்தை இருக்கு. பொதுவாக விபுன்னு சொன்னால் அது எம்பெருமான் தான், விபு அவன் தான் விபு. பட் இந்த இடத்துல விபுவுக்கு ஜீவாத்மா தான் அர்த்தம் பண்ணணும் ராமானுஜ பாஷத்தில். ஏன்னா அப்போ தான் அது கான்டெக்ட்ல ஒத்தி வரனா இது வந்து ஜீவாத்மா பற்றி சொல்லி வரார். அடுத்த பத்தியத்துலையும் பார்த்தீங்கன்னா ஞானியத்து பதஜானம்னு ஜீவாத்மா அதை போய் சொல்லியிருக்கார். திடீர்னு விபுனா பரமாத்மா எடுத்துல வச்சுக்கோ, அப்போ கான்டெக்ட்டுக்கு ஒத்து வராது. அதனால இந்த இடத்துல விபு பதமானது ஜீவாத்மாவை தான் குறிக்கிறது. எப்படி அவன் விபு ஆவான்னு கேட்டால், அவன் ஒரு சரீரத்தில் இருக்கிறதுனால ஹி இஸ் நாட் கன்ஃபைன்டு பை தட் பாடி, ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் எ வெரி ஷரீரா. அப்போ அந்த கேப்பபிலிட்டியை முன்னிட்டு அவனுக்கு தெரியல விபுகுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். தவிர விபுகுன்னு போட்டுட்டார், இது பரமாத்மா தான் குறிக்கும், அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மிச்ச வார்த்தைகள்லாம் அர்த்தம் பண்ணக்கூடாது. அதுதான் அலைன்மெண்ட் வந்து சென்ட்ரல் தீம். அதனால அவன் இங்கே விபு வரும். சரியா? இப்போ சொல்றது அஜ்ஞானேன ஆவர்த்தம் ஞானம். இப்போ ஞானத்தை அஜ்ஞானமானது ஆவரணம் பண்ண முடியுமா? ஞானத்தை அஜ்ஞானமானது ஆவரணம் பண்ண முடியுமா? ஆவரணம் பண்ணதுன்னா மறைக்கிறது. இதுவும் 15 தான் இருக்கு, 16லையும் இது கண்டினியூ வருது. ஞானேனது ததஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனா தேஷாம் ஆதித்யத ஜானம் பிரகாஷயதி தத்பரம். அதுக்கு லிங்க் இருக்கு. இப்போ இப்போ நமக்கு ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு சொன்னேன்னு கேட்டா வச்சுக்கோங்க, ஆத்மா அப்படின்னாலும் ஞானஸ்வரூபம், ஆத்மாத்த ஸ்வரூபம் என்னன்னு கேட்டா ஞானம் தான். இப்போ உப்புன்னா என்னன்னு கேட்டா வச்சுக்கோ, உப்புனா என்ன அப்படின்னு கேட்டா அந்த வெள்ளையா இருந்துட்டு அந்த உப்புன்ற ரசத்தை ஒரு டேஸ்ட்டை உடையது இல்லை, அதான் உப்பு, அதான் அதோட ஸ்வரூபமே. அதை காட்டினா அதில் வேற எதுவும் இல்லை, சொல்றது எக்ஸ்பிளைன் பண்றது வேற எதுவும் இல்லை, அதுதான் உப்பு. அது மாதிரி ஆத்மாவுக்கு என்ன சொரூபம் கிடையாதுனா ஞானமாக இருக்கிறது தான் அதோட சொரூபம். ஞானம்னா கான்ஃபிகரேஷன் வச்சுக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஞானம்னா ஒரு பா விசேஷம் தான். இப்போ வெறும் ஞானம் மாதிரி தான் ஆத்மாவா, இல்லை இந்த ஞானத்துக்கு அறிந்து கொள்கிற சக்தி இருக்கா? ரெண்டு ஞானம் இப்போ வருது. இப்போ ஒன்று வந்து சொரூப ஞானம், சொரூபமே ஞானமாக இருந்துருக்கு. இப்போ அதை தவிர இட் மீன்ஸ் அனதர் ஞானா டு நோ திங்ஸ் அதர் தன் இட் செல்ஃப். அப்போ தன்னை அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஞானம், தன்னை காட்டிலும் இருக்கக்கூடிய பிற விஷயங்களை இல்லை தன்னையே நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஞானம் தேவையாக இருக்கு. அதையும் மறுக்க முடியாது. தர்மபூத ஞானத்தை வச்சு நம்மளே நம்மளால தெரிஞ்சுக்கிறோமே. இப்போ நம்ம இல்லை வேணா வேடிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ ஆத்மான்னு இருக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா அது தர்மபூத ஞானத்தை தான் தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் சைன் ஆயிட்டு இருக்குன்னு வேற விஷயம். அது சைனாயின் இருந்தா கூட புத்தகங்கள்லாம் வாசிக்க தெரிஞ்சுக்கிறோம், குரு சொல்லி கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப சுத்தியை கொண்டு சுத்தியை தெரிஞ்சுக்கிறோம், தர்மபூத்த ஞானத்தை கொண்டு சுத்தியை தெரிஞ்சுக்கிறோம், அது மூலமா ஆத்மா அது தெரிஞ்ச நிலைமை எனக்கு இருக்கு. ஏன்னா அது ரொம்ப சங்குச்சிதமா இருக்கிறார். அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு, இப்ப ஸ்வரூப ஞானம் ஒண்ணு, சபாவ ஞானம் ஒண்ணு, ரெண்டு ஞானம் தேவை. இல்ல ஒரு ஞானமே போருமே, எதுக்கு ரெண்டு ஞானத்தை ஒத்துக்கணும்? ஒரே ஞானமே இருக்கட்டும், அந்த ஒரு ஞானமே தன்னையும் காட்டிட்டு தன்னை தவிர இருக்கக்கூடிய இதர விஷயங்களையும் காட்டட்டுமே, எதுக்காக ரெண்டு ஞானத்தை ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸ்ருதியிலையும் சொல்றது என்ன சொல்றது, ஆத்மஸ்வரூபத்துக்கு நித்தியம், ஆத்மஸ்வரூபம் நித்தியம், அதுக்கு மாற்றமே கிடையாது, அது என்னைக்குமே மாறாது. இப்ப அதையும் ரிகன்சல் பண்ணோம், இதையும் ரிகன்சல் பண்ணோம். எப்படி ரிகன்சல் பண்றது அப்போ? அப்ப இந்த ரெண்டு ஞானத்திலேயே ஒரு அம்சத்தை வந்து மாறாததா வச்சுட்டு இன்னொரு அம்சம் மாறக்கூடியது அப்படின்னு பாஷ்யக்காரர் நிர்வாகம். அதான் சொரூப ஞானமானது, அதுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது, அது நித்தியம். அப்ப சுத்தி எங்கெல்லாம் வந்து ஆத்மா நித்தியம், அது வந்து தோஷமற்றதுன்னு சொல்ல வருதோ அதெல்லாம் சொரூபத்துல, சொரூப லெவல்ல ஆத்மாக்களுக்கு எந்த விதமான தோஷம் கிடையாது. அப்ப தோஷம் எங்க வருது? இப்ப சுவாவ ஞானத்துல வருது. அப்ப அதான் ரிகன்சிலேஷன். இல்லாட்டி சம்சாரத்தை வந்து நம்மளால உண்மைன்னு சொல்ல முடியாது. அதனால அத்வைதிகள் என்ன பண்றா, இப்படி சொல்ல முடியாதுன்னா அவன் சுவாவ ஞானத்தை ஒத்துக்கல. அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா ஞானம், அது மாட்டுக்கு ஞானமா இருந்துட்டே இருக்கு, அவ்வளவுதான். இதர விஷயங்கள் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் அதுக்கு தெரியறதுக்கு ஸ்கோப் கிடையாது. இப்ப நம்ம பிலாசபி ஆன் ஒன் சைட், துவைதத்தையும் வச்சுக்கோங்கோ, மிச்ச பிலாசபிஸ் ஆன் அதர் சைட் பார்த்தோம்னா, மிச்ச பேர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த சொரூப ஞானம் மாத்திரம்தான் ஆத்மா, இந்த சுபாவ ஞானமானது சரீரத்தை சேர்ந்தது, சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய ஞானம் நமக்கு ஏற்படல அப்படின்றத அவளோட வாதம். சாங்கிய மாட்டோம், யோக மாட்டோம், அத்வைத மாட்டோம். அவள் சொல்றா, நம்ம உன்னை தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா ஆக்சுவல் நம்ம தெரிஞ்சுக்கல, நம்ம என்ன ஆத்மா தெரிஞ்சுக்கல, சரீரம் தெரிஞ்சுக்கிறதுன்னு விவகாரம் பண்ண வேண்டியது அவாசையில். ஏன்னா சரீரத்துக்கு தனியா ஞானம் இல்ல, அதோட டிசைனே அப்படிதான் இருக்கு, அது பெரிய விசாரம் அடுத்து. அது நம்ம ஞானம் எது சரீரம் என்ன சிக்கல்னு கேட்டேன்னா, இப்போ இப்ப மெசஞ்சர் போஸ்ட்மேன் இருக்கான் இல்லையா, போஸ்ட்மேன் லெட்டரை கொண்டு வரான், லெட்டர் என்னப்பா எழுதிருக்குன்னு கேட்டா அவன் சொல்லுவானா? அவனுக்கு தெரியாது, அவன் வேலையும் கிடையாது. அது மாதிரி சரீர ஞானத்தை கொண்டு வருது, ஆனா அது ப்ராசஸ் பண்ணாது, ஏன்னா அதுக்கு தெரியாது. நான் கொண்டு வந்து கொடுக்கறது அதோட வேலை சரீரத்துக்கு. இந்திரியத்துக்கு என்ன வேலைன்னு சொன்னா, கண்ணுக்கு பாக்குறதுதான் வேலை. அப்ப கண்ணே அந்த ஞானத்தை அனுபவிக்கிறதா கேட்டா, கண்ணுக்கு அந்த ஞானத்தை அனுபவிக்கிறது கிடையாது. கண்ணோட வேலை என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்டை பாக்குறது, அவ்வளவுதான். அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு எண்டிட்டி இருக்கு, மனசு. அந்த மனசு தான் என்ன பண்றது, புத்திக்கு அந்த ஞானத்தை கொண்டு போறது. பார்க்கறதோட கண்ணோட வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப உள்ளே நிறைய மனசு இருக்கு, மனசு என்ன பண்றது, கண்ணுகிட்டே அந்த ஞானத்தை வாங்கிட்டு போய் புத்தி கிட்ட கொடுக்கறது. புத்தி என்ன பண்றது கேட்டா, ஸ்டோர் கம்ப்யூட்டர் மாதிரி தான் இருக்கும், ஒரு ப்ராசஸ் தான் இருக்கும். இப்போ ஸ்டோர் பண்ணிருக்கா, இப்ப இதுகளே பண்ணிட்டு போட்டுமே இந்த வேலையே. ஜீவாத்மாக்கு இந்த விஷயம் ஆக்சுவலா கொண்டே போகல, ஆனா அன்பார்ச்சுனேட் ஜீவாத்மா ரொம்ப க்ளோஸா பின்னி தனிமி இருக்காரு இதோட. அதனால இங்க என்னென்ன காரியம் ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் தனக்கும் ஆகுதுன்னு அது நினைக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம நிர்வாகம் இல்ல, சித்ராவுடைய நிர்வாகம். ஆத்மா நினைச்சுக்கிறது சொல்லி ஆனும், ஆத்மா நினைக்கலன்னு சொல்லிட்டா அப்ப ஆத்மாக்கு அஜ்ஞானமே வராது. அதான் பவர் ஆஃப் அஜ்ஞான, பவர் ஆஃப் மாயா அப்படின்னு எங்கேயோ எல்லாருமே கடைசியில் எல்லாத்தையும் எங்கேயோ கொண்டு வைக்கணும். நம்மளும் என்ன பண்ணுறோம்னா, ஈஸ்வர சங்கல்பம் ஈஸ்வர அதீனம் கொண்டு வைக்கிறோம். அதுக்கு சுத்தி சொல்றது நமக்கு சமாதானம் இருக்கு, பட் அவாளுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு, பிரிக்காத மூட்டை எல்லார்டையுமே இருக்கும், அதை கேள்வி கேட்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கும். இது வந்து அகடமிக் அப்ரோச், இது வந்து சம்பிரதாய இருக்கிறது இல்ல, அகடமிக்கா ஒரு அகடமிஷியனா இருந்து நீங்க டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பா எல்லா சம்பிரதாயத்திலுமே ஒரு கெனாட் பி டிஸ்க்ளோஸ் கம்ப்ளீட்லி, கெனாட் பி காம்ப்ரிஹெண்ட் கம்ப்ளீட்லி ஒரு போர்ஷன் இருக்கும். அவாவா என்ன பண்ணுவானா, அதை கொண்டு போய் எங்கேயாவது வைப்பா, எங்க வைப்பா, அத்வைதியர்னா இது மாயம், ஷடயத்தை அநாதேகன்னு அஸ்மாக்கம் அநாதேகன்னு சொன்னா, எப்ப மாய பிரம்மத்தோட சேர்ந்தது, இதெல்லாம் கேள்வி கேட்காது, இதெல்லாம் எங்களுக்கு அநாதி பண்ணணும். நம்மளும் என்ன பண்ணணும், இதெல்லாம் பகவானுடைய சங்கல்பம், ஈஸ்வர சங்கல்பம். அப்ப கேள்வி கேட்க மாட்டான், யாரும் போய் கேட்க மாட்டான், அவனை போய் உன் சங்கல்பமாமே அப்படியான்னு கேட்க போறதில்ல. அப்ப சாங்கி என்ன பண்றான், அவனும் சிலதெல்லாம் அனாதையா ஒத்துக்கிறான். அப்ப அவனால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆக மொத்தம் இப்ப ஆத்மாக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னா கூட ஆத்மா நினைச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஞானம் ஏற்படுற மாதிரி இருக்கு. இப்போ ஆத்மாக்கு அந்த ஞானம் சுபாவ ஞானம் இல்லை வச்சுக்கோங்கோ, சாங்கியம் பிரகாரம் பந்தத்தை எக்ஸ்டென் பண்ணவே முடியாது. எப்படி சரீரத்தோட ஆத்மா சேர்ந்து எக்ஸ்டென் பண்ண முடியாது? என்ன சொல்றா, அது கூடவே இருக்கிறதுனால ஒரு அஜ்ஞான டெவலப் ஆயிடுறது. அதனால சரீரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் தனக்கு ஏற்பட்டதாக நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியா. ரொம்ப தியரட்டிக்கலாவோ இல்லை ரொம்ப அப்சூஸா இருக்கலாம், பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சோ நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது, கடைசியா சுவாவ ஞானம்னு ஒன்று உண்டு ஜீவாத்மாக்கு. ஆத்மா தான் தெரிஞ்சுக்கிறது, சரீர வழியில் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாதான் இந்த சரீரத்தினால ஏற்படக்கூடிய ஞானத்தை அதுதான் ப்ராசஸ் பண்றது. ப்ராசஸர் ஆத்மாதான். இது ஹெல்ப் ஆஃப் மனசு புத்தி, அதெல்லாம் ஒத்துக்கணும் நம்ம. இந்த மனசு புத்தி இந்திரியங்கள்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டால், அந்த ஆத்மா கர்ம பத்த தசையில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மா மேக்ஸ் யூஸ் ஆஃப் தி ஷரீரா நோ திங்ஸ். முக்த தசையில தேவையில்லை. முக்த தசையில என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த ஜீவாத்மாவுடைய சுபாவ ஞானம் தர்மபூத ஞானமானது டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி, ஆர் இட் பிகம்ஸ் விமூவ், இட் கேன் ரீச் எனிவேர். எப்படி சூரியனுடைய கதிர் இருக்கணும், அது எல்லா இடத்துக்கும் அது போதும் சக்தி இருக்கு. இவ்வளவுதான் போக முடியுமோ வச்சுக்கணும். இந்த சூரியன் தான் இந்த சிஸ்டம் சர்வே பண்றது, இதுக்கு மேல இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் எல்லா இடத்துலையும். அது மாதிரி ஆத்மாவுக்கும் ஞானமானது இட் டஸ் நாட் நீட் எ ஷரீரா நோ திங்ஸ். இப்போ நமக்கு மெமரிலாம் தேவையாக இருக்கு, ஏன்னா நம்மளுடைய ஞானம் பர்மனெண்டாக இல்லை. இப்போ இந்த வரியை கேட்டோம், இதுக்கு முந்தின வரி நமக்கு உடனே புரிக்கலை, யோசிச்சா தான் அது புரிக்கிறது. ஏன்னா நம்மளோட ஞானமாக எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்திரியங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு புதுசாக ஒரு ஞானம் வந்தால் பழைய ஞானம் உடனே ஞாபகம் இல்லை போயிட்டு இருக்கு. ஆனால் ஆத்மாக்கு இதில் முத்த தசையில் எல்லாம் வந்து பெர்செப்ஷனாகவே தான் இருக்கும், எல்லாமே தெரியும். பாஸ்ட் தனியாக போக வேண்டாம், ஃபியூச்சர் தனியாக போக வேண்டாம். இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னு இப்படி நடந்துகிட்டே இருக்கும் எல்லாம், அப்படியே எல்லாம் விஷயமாகும்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் என்ன சொல்றது, இப்ப ஞானேன அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம்னு சொன்னா, இப்போ சுபாவ ஞானமானது மறைக்கப்படுறது. கர்மாவுக்கும் சுபாவ ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்னா, மேக்ஸ் மாதிரி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அந்த கர்மமானது அதிகமாக இருக்க இருக்க சுபாவ ஞானமானது சுருங்கி பண்ணி இருக்கு. கர்மா குறைய குறைய ஞானமானது விருத்தியை அடைஞ்சிட்டே இருக்கு. சரியா, அது மாதிரி இருக்கு. அப்போ அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம், அப்போ என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த சுபாவ ஞானமானது குன்றி போகிறதுனால ஜந்துக்கள் மோகிச்சு போகுதுன்னு சொன்னாங்க. 16 வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, ஞானேனது ததஜானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனா. அப்போ ஞானத்துக்கு அஜ்ஞானத்துக்கு எப்பயும் போட்டி நடந்துகிட்டே தான் இருக்கு. நமக்கு தெரியலே ஒழிய இதில் அஜ்ஞானம் என்ன இப்போன்னு கேட்டேன்னா, கர்மாதான் அஜ்ஞானம், ராகத்வேஷாதிகள் தான் அஜ்ஞானம். நமக்கு தெரியாமையா இருக்கு, நம்மளே யோசிச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க, லைஃப்ல நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் ரெட்ரோஸ்பெக்ட் பார்த்தோம்னா, மிஸ்டேக் பண்றப்பவும் நமக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய வாட்டி இது பண்ணக்கூடாதுன்னு தோன்றது. இருந்தாலும் வி ஆர் ஓவர் டேக்கன் பை சம்திங் எல்ஸ். ட்ரெயினில் ஃபுட்பாலில் முடிஞ்சு போகாதடா போனா இதுன்னு சொல்றான். அப்போ அந்த சமயத்தில் அவனுக்கு அது தெரிய மாட்டேன்றது, ஞானம் இருக்கா இல்லையா? ஃபுட்பாலில் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், எல்லாரும் தெரியும், ரிஸ்க் இருக்குன்னு பார்த்துக்கலாமா அப்படின்னு. அப்போ ஏதோ ஒன்று இப்போ அஞ்ஞானமானது அந்த ஞானத்தை மறைக்கிறது, அது சுபாவ ஞானத்தை மறைக்கிறது. ஏன்னா சொரூப ஞானத்தை மறைக்க முடியாது, அதான் காரணம். அப்போ என்ன ஆகுது, தேஷாம் ஆதித்யபத் ஞானம். எப்போ அந்த ஞானமானது அபியாசத்தினால நம்ம ரெஸ்டோர் பண்ணுறோமோ, அப்போ அது அஞ்ஞானத்தை ஓவர் கம் பண்ணுறோம். ஒரு ஞானியாக இருக்கும் சஞ்சலப்பட மாட்டான், அவன் ஞானி ஆகிட்டான்னு சொன்னால் அவனுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்லாக்னஸே வராது, வெரி ரொம்ப ஃபோமாக இருக்கும். அப்போ அவருடைய அந்த சுபாவ ஞானமானது சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறது. எப்படி சூரியனுடைய கருத்துக்கள்லாம் எல்லாருக்கும் ரீச் ஆகுது, அது மாதிரி அந்த சுபாவ ஞானம் போகிறதுல. இந்த இன்னும் ஒரே விஷயம் சொல்லணும், 15 என்ன எக்ஸ்பிளேஷன் கிடையாதுன்னா, நாதத்தே கசிச்சு பாபம் நசைவ சுக்ரதம் விபுகுன்னு சொன்னது தாத்திரம் கிடையாதுன்னா, இப்படி இந்த ஆத்மஸ்வரூபம் எல்லாத்தையும் சமமாக இருக்கிறதுனால எந்த ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு பாபத்தையோ புண்ணியத்தையோ அதாவது துக்கத்தையோ சுகத்தையோ ஏற்படுத்த முடியாது. சரீரத்தை கொண்டு அந்த சரீரத்துக்கு ஏற்படுத்த முடியாத தவிர ஆத்மான்ற சுரூபத்தை வச்சிருந்து இதுதான் முதல்ல சொல்லணும். 2வது விதத்தில் ஆரம்பிச்சது அதுதான், அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இதில் இன்னொரு இம்ப்ளிகேஷனை தோன்றதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் 15th வேர்ஸ் கேட்டீங்கன்னா, வித்தவுட் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் the person who has a problem, we cannot give a solution to the person. அதை நம்ம நான் புரிஞ்சுக்கல லைஃப்பில். நம்மளுடைய அப்பா அம்மா இருக்கலாம், ஸ்பௌஸாக இருக்கலாம், பசங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவள் ப்ராப்ளத்தில் இருக்கான்னு சொன்னால் அவளோட இன்வால்மெண்ட் இல்லாமல் நம்மளால் அவள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. நம்ம சொல்யூஷனை கொடுத்துடலாம், டாக்டர் மாதிரி மெடிசன் எது கொடுத்துடலாம், ஆனால் மருந்து அவள் சாப்பிட்ணும், இன்னொன்று முதல்ல அவள் வியாதியுமே அவள் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் இது எதுக்கு நமக்கு உதவுறதுன்னு கேட்டால் நம்மளோட அஜ்ஞானத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பகுதி புரிஞ்சு பகுதி போனால் சொல்லிட்டே இருக்கோம். அப்ப நமக்கு தெரியணும், நம்ம சொன்னாலும் நமக்கும் அதே கருத்து தான், அடுத்தவா நமக்கு சொல்லிட்டு இதே மாதிரி தான் இருந்தால் நம்ம அளவில் நம்ம நினைச்சுக்கிட்டு யாரா இருந்தாலும் நம்ம கூடவே இருக்கிறவாள் இருந்தாலும் நமக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுதான் நம்ம யாரையும் மாற்ற முடியாது. நம்மளால் சொல்லி இவளை மாத்தி காட்டோம்னு நினைக்கிறதுலாம் வந்து அஜ்ஞானம் தான். ஏன்னா யார் ஹுவர் சின்ஸ் ஹி சஃபரிங், அவளோட இன்வால்மெண்ட் இல்லாம அவ சஃபரிங் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அவ கர்மா இருக்கு, அவ அஜ்ஞானம் இருக்கு, நமக்கும் இருக்கு. அவளால நம்மளை மாற்ற முடியாது, அவளை மாற்ற முடியாது. ஸோ அவளுக்கு சுகத்தையும் கொடுக்க முடியாது, துக்கத்தையும் கொடுக்க முடியாது வித்தவுட் த பர்சன்ஸ் பார்ட்டிசிபேஷன். அதான் அந்த 15வது பத்தியத்தில் நமக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய இம்ப்ளிகேஷன். இப்போ குயிக்காக இதனுடைய ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் மிச்சத்தெல்லாம். 17 பார்த்தீங்கன்னா, தத் புத்தய ததாத்மான தன்னிஷ்டாக தத்பராயணாக கச்சந்தி அபுனராவிருத்தி ஞான நிர்ஜூத கல்மஷாக. தத்து தத்துன்னு சொல்லிச்சு. இப்போ அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே தத் புத்தய, அதையே நினைச்சிட்டு அதையே பர்சீவ் பண்றது இன்டலெக்ட்னால, ததாத்மான மனசுனால அதையே சிந்திக்கிறது, தன் நிஷ்டாகனு சொன்னா அதுலயே நிஷ்டையா இருக்கிறது அந்த ஆத்மஸ்வரூபத்தில் இதை ட்ரை பண்றது. தத் பரா தத் பராயணாகனு சொல்லிச்சு, அதையே என்ன பண்றது அந்த பின்னால் போறது அர்த்தம். பராயணம் பண்றதுனாலே அது பின்னாடி, அது பின்னாடி இருக்கிறது. இப்படி இருக்கிறவா ஞானினா, ஞான நிர்தூத கல்மஷாக, ஞானத்தினால தங்களுடைய கல்மஷங்கள்ல பாப்பங்கள் அஞ்ஞானத்தை போக்கினவாள இருப்பா. அப்படி அப்படி என்ன பண்ணுவாங்க கேட்டா, அபுனராவர்த்தியும் கச்சந்தி. நச்சபுனராவர்த்தது நச்சபுனராவர்த்தது பிரம்மசூத்திர மனதில் முடியறது. புனராவர்த்தினா அச்சலம் மோட்சம் அர்த்தம், அதான் அபுனராவர்த்தினா. அபுனராவர்த்தினா மோட்சம் அர்த்தம், ஆனா இந்த இடத்துல மோட்சம் நம்ம அர்த்தம் பண்ணல. ஏன்னா இவன் எங்க இருக்கான் இப்போ, கர்மயோக ஞானமே என்ன முடிச்சபாடு இல்லை, இதை முடிச்சு பக்தி யோகம் போய் அப்படிதான் மோட்சத்தை பத்தி பேச்சு. அதனால இந்த இடத்துல அபுனராவர்த்தின்னு சொன்னா ஆத்ம ஞானம் அதுலேயே ஊண்டிருக்கான்னு அர்த்தம். சொல்லப்படுறார் ஆத்மா தான் அது, பாஷ்யத்தில் சொல்லப்படுறார். தன் புத்தையா ததாவித ஆத்ம தரிசன அத்தியவசாயாக, நம்பிக்கை அதுலேயே ஊன்றி இருக்கிறது, அத்தியவசாயமா இருந்துருக்குது, அதுலேயே டிட்டர்மினேஷனோட இருக்கிறது. ததாத்மானு சொன்னா தத் விஷய மனசா, மனசுல அது ஏன்னா ஆறாவது அத்தியாயத்துல நீ சேன் பண்ணும், ஆத்மனா ஆத்மானம் புத்தரேத்தின ஒரே ஆத்மாவா இருக்கிறது. அந்த ஸ்லோகம் முழுக்க பார்த்தோம்னா 6-5 ஆத்மா வருது. எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே ஆத்மான்னு முடிவு பண்ண வச்சுக்கோ, அர்த்தம் நம்ம ஸ்லோகத்துக்கு. அப்போ ஒரு இடத்துல ஆத்மாவுக்கு மனசு நடத்தும், இன்னொரு இடத்துல தன்னை நடத்தும், இன்னொரு இடத்துல ஜீவாத்மா, அதே ஸ்லோகத்திலேயே. அப்ப இது மாதிரி இப்ப ததாத்மானகன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, தத் மனஸ்கஹ தத் விஷய மனசஹ, மனச உள்ள செலுத்து. தன்னிஷ்டாக சொன்னா தத் அபியாச நிறுத்தாக, நிஷ்டையா இருக்குதுன்னு சொன்னா அபியாசத்திலே இருக்கிறது. தத் பராயணாகனு சொன்னா ததேவ பரம் அயனம் ஏஷாந்தே, அதுவே கோல் அவளு, அந்த கோல்லையே மார்ச்சிங் டுவர்ட்ஸ் கோல். அப்ப இருக்கக்கூடியவா ஏவம் அபியாசமான ஞானிய நிர்தூத பிராச்சீன கல்மஷாகா, இப்படி இந்த அபியாசம் பண்ணப்பட்ட ஞானத்தினால பிராச்சீன கல்மஷாகான பிராச்சீன கர்மாவையெல்லாம் ததாவிதம் ஆத்மானம் அபராதத்தின் கச்சந்தி, அப்படிப்பட்ட ஆத்மாவை அடைகிறார்கள் சொன்னார். இப்ப எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறார் அபுனராவிருத்திக்கு, எது அவஸ்தாது ஆத்மனஹ புனராவிருத்தி ந வித்யதே ச ஆத்மா அபுனராவிருத்தி, எந்த அவஸ்தை அடைஞ்சு. இப்ப ஸ்வரூப ஞானமானது நமக்கு இப்ப பாஸ்கியம் இருக்கு, டெண்டிங் டுவர்ட்ஸ் ஜீரோ மாதிரி இருக்கும் வச்சுக்கோ, இருந்துட்டு ஜீரோ ஆகவே ஆகாது ஸ்வரூப ஞானமே. ஏன்னா இப்ப நமக்கு இது இருக்கு, சங்கல்பம் இருக்கு, சங்கல்பம் சொல்லப்படாது. இப்போ சரீரத்தையே ஆத்மாவை நினைச்சிட்டு இருக்கிறது, எத்தனை வாட்டி நம்ம ஜீவித்த கடலில் எத்தனை வாட்டிக்கு நமக்கு தோன்றதா இல்லையா, உடனே நமக்கு தோன்றதா இருக்கு, எனக்கு எனக்கு எனக்கு பசிக்கிறது, எனக்கு தூக்கம் வருது, இதை சொல்லிட்டு வராங்க. அப்ப ஸ்வரூப ஞானமானது ஒன்று என்ன பண்றோம், ராங்லி மிஸ்பிளேஸ்டா இருக்கு, கம்மியா பாசிட்டிவ் இருக்கு. இந்த மாதிரி ஞான யோகத்தை பண்ணி பண்ணி பண்ணி ஃபர்ம்லி வென் சம்படி எஸ்டாப்ளிஷஸ் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர்செல்ஃப் இன் த ஞானா, அப்ப அதுக்கு பேர் என்னது, அப்புனராவிருத்தி. புனராவிருத்தி ந வித்யதே, அதுக்கு திரும்பி ஃபாலே கிடையாது. அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு தான் அப்புனராவிருத்தின்னு பேரு. சேன ரூபேன அவஸ்திதா யோகசூத்திரம் ததா திரஷ்டு ஸ்தேன ரூபே அவஸ்திதா. அவன் ரூபத்திலே இருக்கான், இருந்துட்டான்னா தம் ஆத்மானம் கச்சந்தி கேட்டா, அப்படிப்பட்ட ஆத்மா அந்த அதை அடைகிறான் அர்த்தம். சரியா? அப்ப என்ன அவனோட அவனோட பாவனை எப்படி இருக்கும்? வித்யா வினய சம்பன்னே பிராமணே கதிஹஸ்தினி சுனீச்சேம ஸ்ருபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினா. வித்யா வினய சம்பன்னே பிராமணன் ரெண்டு பதம் போட்டிருந்தார். இதுல அடுத்தடுத்து பதங்கள் இருந்ததுன்னா ஒன்னு விசேஷனம் ஒன்னு விசேஷமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல விசேஷ விசேஷன பாவம் இல்ல. வித்யா வினய சம்பன்னே பிராமணன் சொல்லச்சு. வித்யா வினய சம்பன்னாதான் அர்த்தம். நல்லா வாசிச்சிருக்கார், வேதாத்தியம் பண்ணியிருக்கார், இல்ல சாஸ்திரம் வாசிச்சிருக்கார், அப்படிப்பட்டவர். பெருமை பிராமணன் சொன்னா ஜாதி பிராமணன் பேரு, ஏதோ உபநயனா இருக்கு, ஏதோ இருக்கார் அப்படி. அப்படிப்பட்ட பிராமணன் ஏன்னா நம்ம நமக்கு வித்தியாசம் பார்க்கணும் இருக்கிறதே இல்லை. நம்ம வித்தியாசம் பார்க்க இருக்க முடியல. ஒரே வெரைட்டி தான் இருந்தா கூட பாருங்க வித்தியாசத்தை பார்த்துட்டே இருக்கும், நம்மளால முடியல. மனுஷனுக்கும் மாட்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்கட்டும், மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் அது கூட எவ்வளவு வித்தியாசம் கண்டுபிடிச்சுனே தான் இருக்கும். எல்லா தேவமா இருந்தா கூட ஏதோ ஒண்ணு குறையுன்னு சொல்ல போறோம் நம்ம. அது மாதிரி ஒரு மனுஷனை பார்த்தா பிராமணனை பார்த்தா பிராமணன் ஓகே. அது மாதிரி கவி ஹஸ்தினி, கவின பசுமாடு, ஹஸ்தினின யானை, ரெண்டும் ரொம்ப டிஃபரன்ஸ் ஜாஸ்தி அந்த இடத்துல. சுனி சேவை ஸ்ருபா கேச்ச, சுனின்னு சொன்னா ஒரு நாயை பார்த்தோம்னா நாயையும் நாயை உண்பவன் சுபாகனா அதை பாக்கம் பண்ணி சாப்பிடுறான், சண்டாளன்லாம். அப்ப சாப்பிடப்படுறது சாப்பிடுறது ரெண்டுத்தையும் வித்தியாசம் இல்லை. என்ன வித்தியாசம் இல்லைன்னு சொன்னா பண்டிதாக சமதர்ஷினா எல்லாமே ஆத்மாதான். அதுக்குள்ள இருந்து இயக்கக்கூடியது ஆத்மாதான். அந்த ஆத்மா கர்ம வசத்தினால இப்படி பலவாறாக உருவெடுத்து இருக்கே ஒழிய அல்டிமேட்டா பார்த்தா எல்லாமே ஆத்மாதான். இந்த பாயிண்ட்ல வந்து அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் ஒத்து போறது என்ன ஒத்து போறது கேட்டா அவளும் எல்லாம் பிரம்மம் அப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்கிறது பிரம்மம் தான் அப்படிங்கிறாங்க. ஆனா அவளும் ஒத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா அந்த பிரம்மம் மாயையோட சம்பந்தப்பட்டு இப்படி இருக்குன்னு சொல்றா. நம்ம தான் சொல்றோம் இல்ல, எல்லாருமே ஜீவாத்மா இருக்குன்னு சொல்ல பரமாத்மா கிடையாது. ஐக்கிய அல்டிமேட்டா ஐக்கியத்தை எல்லாரும் பார்க்கணும். ஒன்னஸை பார்க்கறதுல ஒன்றும் பேதம் இல்லை. அவளும் பிரம்மமா பார்த்து ஒன்னஸை பார்க்கற, நம்ம என்ன பார்க்கணும், நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னா எல்லாமே ஜீவாத்மா தான். சொரூபத்தை வச்சுட்டு பார்க்கச்ச எல்லா ஜீவாத்மாவும் சேம் தான் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். சொல்லுங்க. அது அடுத்த ஸ்டெப். அது இங்க என்ன சொன்னத பாருங்க, வாசிக்கா சொல்லாத பாருங்க. வித்யா வித்யாவினய சம்பன்னே பிராமணன் சொன்னா, அப்புறம் கோஹஸ்தி ஸ்வபசாதிஷு அத்தியந்த விஷம ஆகாரத்தையா பிரதீயமானேஷு ச ஆத்மசு பண்டிதாக ஆத்ம யாத்யாத்ம விதக ஞானைக ஆகாரத்தையா சர்வத்த சமதர்ஷின. இதையுள்ள இருக்கக்கூடிய எல்லாமே ஞானம். அந்த ஞான ஆகாரமா இருக்கக்கூடிய ஜீவாத்மான முதலப்பான். அப்புறம் அந்தர்யாமே எப்படி சொல்லப்படுறது இதெல்லாம் இப்ப சந்திக்க நீங்கன்னா எல்லாத்துக்குள்ளயும் பரமாத்மா பார்த்தா விசேஷம்தான். பரமாத்மா பார்க்கக்கூடாதுன்றது மிக அர்த்தம் இல்லை. இல்ல இப்ப ஜீவாத்மா பத்தி சொல்ல வர்றதுனால என்ன இஸ் ட்ரைங் டு சே இஸ் தட் எல்லா ஜீவாத்மாவும் சொரூபதாக எல்லாம் சேம் அர்த்தம், ஒண்ணு இல்லை எல்லாம் சேம். அப்படிப்பட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மா தான் எல்லாத்துலயும் இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் மட்டும் கிட்ட இருக்குங்களோ, இன்னைக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த டிவி மீடியா எல்லாம் வந்ததுனால எங்கேயோ யாரோ போயிட்டா கூட அது 10 வாட்டி போட்டு காட்டிட்டு இருக்கான், போட்டு பார்த்துட்டு அது எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ இவன் போயிட்டான் அவன் போயிட்டான் இருக்கான். பண்ற விஷயம் தானே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான். இதே நம்ம ஆத்திரம் கிட்டே நடந்து போயிட்டுருக்கோம், எறும்பு மறிக்கிறோம், கருப்பா முடிச்சு கிட்ட அடிச்சு சொல்றோம்னு பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம விசாரமே இல்லை. இல்ல மரத்தை வெட்டுறா ஏன் அப்படின்னா நம்ம நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அத்தினிட்டு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா நமக்கு அதெல்லாம் வேல்யூ ஜாஸ்தி நிற்கிறோம். ஒரு மனுஷன் போயிட்டான் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய துக்கம் ஜாஸ்தியா இருக்கு. இதர ஜீவராசிகள் போயிட்டே இருக்கு கேட்டா நமக்கு துக்கமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா சமதர்ஷியா நம்ம இல்லை. எல்லா ஆத்மா தானே அது அது அதோட சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கோம். நம்மளும் அதான் பண்றோம், கர்மாமூச்சி அதான் பண்றது, எறும்பு அதான் பண்றது. அப்ப இந்த பாவனையோட பார்த்தோம் வச்சிருக்கோம், எந்த உயிரையும் கொண்டு நம்ம தோணாது. ஆனா நம்ம அந்த பாவனை இல்லாததுனால ஒரு மனுஷன் போயிட்டான்னா ரொம்ப விசாரம் ஜாஸ்தியா இருக்கு. அது நமக்கு சம்பந்தம் இருந்ததுன்னு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம சம்பந்தம் இல்ல வச்சிருக்கோம் அப்படியே நம்ம ஒண்ணு ரொம்ப வருத்தப்படுறது இல்லையே. அப்ப சாமிய நம்ம என்ன வச்சிருக்கோம், மனுஷன் தான் ஆத்மா ஜீவாத்மா. மிச்ச வஸ்துக்கள்லாம் மிச்ச ஜீவராசிகள்லாம் நம்ம மதிக்கிறதே இல்லை. ஏன்னா அவைகளுக்குள்ளேயும் ஆத்மா தான் இருக்குன்ற எண்ணம் நமக்கு இல்லை. அவைகள்லாம் இன்டீரியர் நினைச்சிட்டு இருக்கிறதுனாலயே அவைகளுடைய இறப்புல நமக்கு ஒன்றும் இதுவே இல்லை. வருத்தமே ரொம்ப இல்லை, தெய்வமா போய் நம்ம கொண்டு இருக்கோம் இல்லையா. அப்ப இந்த பாவம் வந்ததுன்னா அதுக்காக வருத்தப்படக்கூடாதுன்றது இங்க பாயிண்ட் இல்லை. எவ்வளவு வருத்தப்பட முடியாது யோசிக்கணும், வருத்தப்பட்டு இருக்க வேண்டியதுதான், அது பாயிண்ட் இல்லை. கருட கருட பூத்த தையா அது இருக்க மனுஷாலகர்னு அவர்கிட்ட அது கிட்ட செய்ய ஜாஸ்தியா தான் இருக்கு, அதை மறுக்க மறுக்க மறுக்க முடியாது. அப்படி சொல்லல, சர்வபூத தயா இருக்கும், உயிர் போச்சுன்னா உயிர் தான் உயிர் போனது, உயிர் அவ்வளவுதான். அதுல ஜாத்தியோ இல்ல வர்ணமோ இல்ல வந்து மிருகமோ இல்ல மனுஷனோ அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சர்வபூத தயான்னு சொல்லச்சு எல்லா ஜீவராசிகளுக்குமே ஒரு நமக்கு தயை இருந்துச்சு, வித்தியாசம் பார்க்க மாட்டோம். ஏன்னா எல்லாமே பாவம், அதாவது கஷ்டப்பட்டுருக்கு, நம்மளும் வீடுகளை கஷ்டப்பட்டுருக்கோம், அது இன்னும் அதாவது வீட்டுக்கடை கஷ்டப்பட்டு இருக்கு பாவம். அப்ப கஷ்டம்னு பார்க்கறது எல்லாத்தையும் சேமா தான் இருக்கு. அதனால என்ன சொல்றாருன்னா, பண்டிதாக சமதர்ஷினா, எல்லா எல்லா பூதங்களுக்குள்ளயும் அந்தராத்மாவும் இருக்கக்கூடிய ஆத்ம யாச்சாத்ம விதகான்னு சொன்னா, அந்த ஆத்மாவுடைய யதார்த்தமான தன்மை அறிந்தவர்கள் ஞானே காக்காரத்தையா சர்வத்து சமதர்ஷினா, அனைத்துமே ஜீவராசிகள் தான். விஷமாகாரஸ்து பிரகிருத்தேகே நான் ஆத்மனா, பட் விஷமம் இருக்கு, விஷமம்னா அந்த டிஃபரன்ஸ் இருக்கு, கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் அவைகள் எடுத்துக்கொண்ட சரீரத்தினாலதான் தவிர ஆத்மாவில கிடையாது. விஷமாகாரத்து பிரகிருத்தேகே, பிரகிருத்தேகனா பிரகிருத்தினுடையது, நான் ஆத்மனஹா. மேல இருக்கும் நம்ம தெரியுமா, எங்க இருக்கோம் தெரியுமா, 203 பக்கத்துல மேல, 203ல் மேல இருக்கும். விஷமாகாரஸ்து பிரகிருத்தேகே நான் ஆத்மனஹா, 3வது இருக்கும். ஆத்மா தூ சர்வத்ர ஞானைகாக்காரதயா சமஹ, ஆத்மாவை சொல்லிருக்கார், பரமாத்மா சொல்லல, ஆத்மாவானது ஞானைக ஆகாரதா, ஞானம் மாத்திரம் பார்த்துச்சு எல்லா இடத்துலயும் வந்து சமமா இருக்கு. இது பஷ்யந்தி இத்யர்த்தஹ. இஹைவ தைர்ஜிதஹ சர்கோ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி பிரேஷிதாஹ. மறுபடியும் பிரம்மன்ற பதம் போட்டுக்காரு. இப்போ பிரம்மம்னு போட்டதுனால இந்த இடத்துல இப்போ 18 19 வாசம் வச்சிருக்கோம், பிரம்ம பதம் போட்டிருக்காரு. அப்படின்னா அவன் வந்து அந்தரியாமி, அந்தரியாமின்னு சொல்லல, அந்த விவகாரத்துல நம்ம போகல ரொம்ப கிருஷ்ணன். இந்த இடத்துல பிரம்மன் சொல்றது ஜீவாத்மா. இப்ப 18 சொல்லப்பட்ட பிரம்ம சப்தமானது ஜீவாத்மா, நாட் பரமாத்மா. ஏன்னா இன் லைன் வித் ராமானுஜர் இன்டர்பிரேஷன், இக இவ இங்கேயே தைகி ஜிதா சர்க்கஹ, அவர்களால் சம்சாரமானது ஜெயிக்கப்பட்டது. எப்படின்னா மறுபிறப்பு கிடையாது, அந்த பாவத்தை அறிஞ்சு அந்த பாவத்திலே ஊன்றிட்டான்னு சொல்லுவோம், அதுக்கு மேல அவன் மேல போக வேண்டியதுதான், கீழே இறங்க மாட்டான். அதுக்கு மேல பக்தி யோகம் பண்ணி மோட்சத்துக்கு போக வேண்டியதுதான் தவிர கீழே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏஷாம் மனஹ சாமியே ஸ்திதம், சாமியன அந்த சேம்னஸ் அல்லது ஈக்குவல்னஸ், ஈக்குவாலிட்டியில எவர்களுடைய மனதானது ஊன்றி இருக்கோ அப்பதான் ராகத்வேஷம் இருக்காது. இந்த ஜீவராசி வந்தா பிடிச்சிருக்கு, இந்த ஜீவராசி போச்சுன்னா சந்தோஷம்ன்ற எண்ணமே வராது, இது வந்தாலும் ஓகே அப்படின்றது. ஏ நிர்தோஷம் நீ சமம் சமம் பிரம்ம, அந்த அன்கன்டாமினேட்டடா இருக்கணும் அந்த ஆத்மா, அது சேம். அதான் சொன்னா ஸ்வரூப ஞானத்துக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது, ஆனா சுபாவத்துல தோஷத்தை ஒத்துக்கணும். ஏன்னா அதுதான் கர்ம பந்தத்தினால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் ஆத்மாவுக்கு. அதான் திருப்பி ரிபீட் பண்ண சொல், ரிபீட் பண்ணா ஸ்வரூபம் சுபாவம் ரெண்டு ஒத்துன்னு இருக்கோம், பிரம்மத்துக்கும் உண்டு ஜீவாத்மாவுக்கும் உண்டு பிரகிருதிக்கும் உண்டு. பிரகிருதிக்கு எப்பயுமே ஸ்வரூபத்திலையும் சுபாவத்திலையும் மாற்றம் இருந்துட்டே இருக்கும், பரமாத்மாவுக்கு ஸ்வரூபத்திலையும் சுபாவத்திலையும் எப்பயுமே மாற்றம் கிடையவே கிடையாது. ஜீவாத்மா ரெண்டும் கட்டான், ஸ்வரூபத்துல மாற்றம் கிடையவே கிடையாது, சுபாவத்துல மாற்றம் உண்டு. பததசையில சுபாவத்துல மாற்றம் இருக்கிறதுனால தான் இங்க இருந்துட்டு இருக்கோம், நமக்கும் சுபாவத்துல மாற்றம் கிடையாதுன்னு சொல்லி நம்ம இங்க இருக்கவே மாட்டோம். அனந்த விசேஷனாரோட அங்கே உட்காந்துருப்போம், உட்காந்துக்காக எங்கேயும் வந்துட்டு போனோம், அதனால நம்ம அந்த இது இருக்கு, அதனால அது அதுதான் எல்லா பாயிண்டும். அதனால அப்படிப்பட்ட கலங்கமற்ற சுரூப ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அது அனைத்து இடத்துலையும் சேமா இருக்கு. அப்படிப்பட்ட ஆத்ம ஞானத்தில் ஊண்டியிருப்பவர்கள் இங்கேயே சம்சாரத்தை ஜெயிக்கிறார்கள் சொன்னா இங்க ப்ராப்ளம் இருக்கு. ஜீவன் முக்தால ஒத்துக்கிறார் அத்வைதிகள், நம்ம ஜீவன் முக்தால ஒத்துக்கிறது இல்லை. ஜீவன் முக்தான்னு பெரிய சக்தியா இருக்கு, ஏன்னா அவாவா அத்வைத சம்பிரதாயத்துல அவாவா யார் அவா குருவா பாவிச்சுட்டு இருக்காலோ அவா எல்லாம் ஜீவன் முக்தான்னு நினைச்சிட்டு இருக்கா, அப்படிதான் அவ பெரிய பண்ற. நம்ம போய் எங்கள ஜீவன் முக்தாலாம் கிடையாதுன்னு சொன்னா வச்சுருவா, அவளுக்கு கோவம் வந்துடும். ஆனா அவள் நினைச்சு போட்டா அவளோட குரு ஜீவன் முக்தால்னு. நம்ம நம்மளுடைய இது பிரகாரம் ஜீவன் முக்தால்னு கான்செப்ட் கிடையாது. ஜீவன் ஜீவத்து முக்தி, ஜீவன் முக்தி ரெண்டு வந்து ஹாட்டாகவும் இருக்கு கோல்டாக இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரே இடத்துல ஹீட்டும் கோல்டும் இருக்காது. ஒன்று ஹாட்டாக இருக்கணும், இல்லை கோல்டாக இருக்கணும். ஆனால் அவன சொல்ற ஜீவன் முக்தா, ஜீவதசையில் இருந்தால் கூட முக்தர். நம்மளை பொறுத்த முக்தன் ஆத்மா விட்டுட்டு போனாதான், ஆதிவாயுகள் வந்து அழிச்சுட்டு போகணும். கடைசி சமயத்தில் பிராணம் போச்சு என்ன ஆகும்னா அந்த ஜீவாத்மாவை தேவதைகள்லாம் வந்து கூடிந்து வரா மோட்சத்துக்கு, அதுதான் மோட்சமே தவிர இங்கு இருந்துட்டு முக்தன் சொல்றதெல்லாம் வந்து இது கிடையாது. ஒத்துக்கிறதில்ல நகி திகேபிரதா சக்கியம் சட்டும் கர்மா நகேபிரதான பதிலட்ட சொல்ல போறாரு. யாரா இருந்தாலும் அந்த தேகத்தை பண்றதுக்கு ஏதாவது காரியம் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்ப காரியத்தை பண்றாங்கன்னா அப்ப கர்ம சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம், கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். அதனால ஜீவாத்மா ஜீவன் முக்தியில காசு ஒத்துக்கிறது. அப்ப நீகைவ தயிர் ஜிதா சர்கா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அதுக்கு ரெடியாரான்னு அர்த்தம், திரும்பி விழமாட்டான், அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் மோக்ஷா, ஈ வில் நாட் ஃபால் பேக். அத்தனை ஒழிய அவன் ஜீவன் முக்தனானா இங்க நம்ம அர்த்தம் பண்றதில்லை, ஏன்னா ஜீவன் முக்தி ஒத்துக்கிறது இல்லை. இக ஏவ சாதனானுஷ்டான விசாகியான் தைகி சர்கோஜிதா, இந்த சாதனை அனுஷ்டானம் பண்ணுற வசீலியே தைகி சர்கா ஜிதா சம்சாரோ ஜிதா, சர்கானா சம்சாரா ஜிதா ஜித ஜெயிக்கப்பட்டது. ஏஷா முக்த ரீத்தியா சர்வேஷு ஆத்மசு சாமியே சிதம் மனஹா, இப்படி சொல்லப்பட்ட வகையில் அனைத்து ஆத்மா இடத்திலும் சாமியே அந்த சாமியத்தில் மனசானது நிறுத்தி இருக்கப்பட்டதோ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம பிரகிருதி சம்சர்க தோஷ வீக்ததையா சமம் ஆத்மவஸ்து ஹி பிரம்ம. பிரகிருதி சம்சர்க தோஷ வியுக்ததையா, பிரகிருத்தினால சம்சர்க்கம்னு அட்டாச்மெண்ட்டு சேர்க்கை, அதனால ஏற்பட்ட தோஷம், அந்த தோஷ வியுக்ததையான்னு சொல்லி தோஷத்தை பிரித்து பார்த்துச்சு ஆத்மவஸ்து சமம், அதுதான் பிரம்ம. ஆத்மசாமியை சிதாக சேர்த்து பிரம்மணி சிதா ஏவதே, அப்படி ஆத்மசாமியத்தில் இருந்து கொண்டால் அவர்கள் அந்த பிரம்மத்திலேயே இந்த ஆத்மா அதிலேயே அந்த சேர்ந்தே இருக்கான்னு அர்த்தம். பிரம்மணி ஸ்திதி ஏவகி சம்சாரஜயா, அப்படிப்பட்ட ஸ்திதி தான் சம்சாரத்தில் வெற்றியை கொடுக்கிறது. ஆத்மசு ஞானேகாகரதையா சாமியம் ஏவ அனுசந்தசானா முக்தாக ஏவ இத்தியர்த்தக, அதனால் அப்படி இருக்கச்சு அவர்கள் முக்தர்கள் மாதிரி முக்தர்கள் கிடையாது. அதாவது அந்த நிலைமைக்கு க்ளோஸராகத்தான் அத்தனை ஒழிய முக்தர்களாக ஆக முடியாது. ஏன்னா நம்முடைய சம்பிரதாயத்தில் முக்தின்றது மோட்ச பிராப்தின்றது இந்த உலகத்தை விட்டு இந்த சரீரத்தை விட்டு போகிறது தான். அதனால் ஆற்றுல ஒரு கால சேர்த்துல ஒரு காலே கிடையாது, இங்கே இருந்து அங்கே இருந்துன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஆஸ் லாங் அஸ் சம்படி இஸ் எம்பாடி ஹி இஸ் நாட் முக்தா, அதான் அத்தனை நீங்கள். ஏன்னா இதில் நிறைய லோகத்திலையும் பார்க்குறோம், சம்பிரதாயத்திலையும் இருக்கு, நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஞானம்ன்றது இல்லை வச்சுக்கோங்கோ, நிறைய பேர் ஏமாந்து போறா போயிட்டு, வெளியில கேட்கவே வேண்டாம், டெய்லி நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். வெளியில ஏகப்பட்ட குருமார்கள் அங்க இருக்கா இங்க இருக்கா எல்லாரும் என்ன பண்றா போறா போய் ஏமாந்து போயிடுறேன். ஏன்னா யாரும் வந்து பிராக்டிஸை பார்க்கறதே இல்லை, வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு எப்படி பேசுறா அதை மட்டும் பார்த்துட்டு போய் ஏமாந்து போகிறார். யாரும் குரு எப்படி என்ன இருக்காருன்னு நமக்கு அது தெரிய மாட்டேன்றது, அவர் பண்ண என்ன பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேன்றது. அதனால இட் பிகம்ஸ் குவைட் அ ப்ராப்ளம் நமக்கு. இப்போ அதனால தான் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய ப்ராக்டிஸை விட்டுட்டு வெளில புதுசாக வந்தவர்கிட்ட போகக்கூடாதுன்னு தாத்பரியம். இங்கேயே நம்மளால இருக்கட்டும், நம்ம இதில் சபையில் பேச முடியாது, இங்கேயே ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு முரண்பட்டு இருந்தால் கூட இருந்தாலும் சம்பிரதாயம்னு இருந்துட்டு அதன் டீட்டெயில வரைச்சு இதில் இருக்கக்கூடிய ஒரு ஜெனுனஸ் வந்து ஜாஸ்தி. இப்போ வெளியில் புதுசு புதுசாக வரைச்சுன்னு கேட்டால் எங்கே போனாலும் பித்தம் தெரியறது, என்ன திடீர் நமக்கு திடீர் பித்தம் பிடிச்சிடுறது, எதை பின்னா பித்தம் தெரியுன்றப்ப எங்கேயோ அவள் போயிட்டு இருந்தால் அவளுக்கு ஒர்க் ஆச்சு நம்மளும் அங்கே போகிறோம் வச்சுக்கிட்டோம். என்ன எதுன்னு தெரியாமல் எல்லாமே மாட்டிண்டு கஷ்டப்பட்டது யாரும் சொல்லவே மாட்டாங்க. இல்லை நம்மளோட டெண்டன்சி என்னென்னா அவள் அப்போ ஏதாவது காலத்தில் மாட்டிட்டாலும் நம்மளை சொல்ல போகிறது இல்லை, சரண்டாக இருப்பா நீ போயிட்டு வாங்க அனுப்பிச்சிடுவா, அவள் அவள் போய் பட்டா தான் தெரிய போகிறது. அதனால தான் வேடிக்கு வெரி கேர்ஃபுல். முடிஞ்சிருக்க சம்பிரதாயத்திலே வர இருக்கக்கூடிய குருக்களை இது பண்ணுறது தான் பெட்டர். ஏன பிரகாரேன அவஸ்தஸ்ய கர்மயோகினஹ சமதர்ஷ சமதர்ஷன ரூபா ஞான விபாக்கோ பவதி தம் பிரகாரம் உபதிஷதி. சரி எந்த வழியில் போனால் எப்படி ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி ஒரு அந்த ஞான விபாகமானது, ஞான பரிபக்வமானது எப்ப அடையும்னு கேட்டா அதை சொல்ற நகர்ஷியே பிரியம் பிராப்திய நோ சுஜியே பிராப்திய காப்பியம் சிறபுத்தி அசம் மூடோ பிரம்மவித் பிரம்மணி சிதா. திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா எத்தனை மணி கேட்டாலும் நமக்கு அது சிறதா வரப்போறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண, திருப்பி கேட்டுட்டே இருக்கணும். எப்படி நகர்ஷியேந்து பிரியம் பிராப்திய, சந்தோஷமா நடந்ததா அதை பார்த்துட்டு உடனே என்ன பண்றது, புதிக்க கூடாது. ந உத்விஜய பிராப்திய சாப்பியம், அப்பிரியமா நடந்த உடனே கோபத்துல குதிக்க வேண்டாம். பிராக்டிக்கா நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம். வஸ்திரத்திலேருந்து வஸ்திரத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நாளைக்கு குளிச்சுட்டு வரோம் வச்சுக்கோ, வந்து இன்னைக்கு என்ன வஸ்திரத்தை போட்டுக்கலாம்னு யோசிச்சுட்டு டைம், இன்னைக்கு என்ன மாற்றுறதோ எடுத்து போட்டுக்கிறது, அங்கே ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு என்ன காய் கிடைக்கிறதோ சுத்திய திறக்கிறோம், எப்படினாலும் ஆதரவு நிறைய காய் செஞ்சு எடுக்கிறோம், என்ன காயோ பண்ணி சாப்பிட்றது. இன்னைக்கு ஆயிருக்கு சுவாதிச்சு வச்சுக்கோ. அந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளை முதல்ல நம்ம எடுத்துக்கலாம், அதாவது அடுத்த வேலை திருத்த ரொம்ப கஷ்டம். முதல்ல நம்ம சைட்ல நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா இவ்வளோத்தையும் கேட்டுட்டு வரணும், அதுலேயே நம்ம இன்னும் ஒரு இது வரல வச்சுக்கோ. ஸோ ஒரு சேவையை விடுறது, ரைட்டு கரண்ட் போச்சா போச்சு என்ன பண்றது, ரைட்டு அப்படி இருக்க ட்ரை பண்றது. யாதுஷ தேகஸ்தஸ்ய ஏதவஸ்தஸ்ய பிராச்சீன கர்ம வாசனத்தையா எது பிரியம் எச்ச அப்பிரியம் தது உபயம் பிராப்திய ஹர்ஷோத்திகவ் ந குறியார். எப்படிப்பட்ட சரீரத்தில் இருந்துட்டு பிராச்சீன கர்ம வாசனத்தையே எது பிரியம், இப்ப பிரியம் எது அப்பிரியம் எது காரணம் சொல்ல, ஏன் பிரியமா இருக்கு ஏ அப்பிரியமா இருக்கு. இன்னொன்னு சைக்கலாஜிக்கல பாருங்க, நம்ம இதுக்கு சந்திச்சிடாத ஒரு வெற்றியை பார்க்கறோம் வச்சுருக்கோம், நம்மளை அறியாமையே அவன் மேல ஒரு அட்ராக்ஷனோ இல்ல ஒரு ஒரு வெறுப்போ ஈஷத்து தோன்றது, நமக்கு காரணம் தெரியாது. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். திரீவத்தில் பாக்குறோம், மூணாம் மனுஷன் பாக்குறோம், ஏன்னா அவன் மூஞ்சியை பார்த்தாலே பிடிக்கும் சொல்ற, இன்ட்ராக்ஷனே ஆகல, வெறும பார்த்திருக்கா, ஏன் என்னமோ இதை பார்த்தாலே ஒரு திருப்தி ஏற்பட என்னமோ அப்படின்னு சொல்றா, இல்லாடி எழுதுக்கார் எப்படி இருக்காரு தர அப்படின்னு அமையும் தோன்றது. அதுக்கு என்னன்னா ஒரு காரணமானது பூர்வ கர்ம சம்பந்தம் இருக்கு, போன ஜென்மத்துல ஏதாவது சம்பந்தம் இருந்து அடிவெளியில முத்தி போய் இந்த ஜென்மத்துல கண்டினியூ ஆகலாம். இல்லாட்டி சைக்கலாஜிக்கலா பார்த்து வச்சுக்கோ, அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை நம்ம எங்க பழகியிருப்போம், அவள் நமக்கு பிடிச்சிருந்துருக்கோம், இதனை யோசிச்சு பார்த்தா தெரியும் இவரையே நமக்கு பிடிச்சிருக்கு இல்ல இவாளையே நமக்கு பிடிக்கிற யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியே ஒரு குழந்தை மனிதனை பார்த்து அவள சண்டையோ கச்சரவோ இருந்திருக்கும். அதனால இவ்வாறு நமக்கு ஒரு, அப்ப இந்த வாதனைகள்லாம் உள்ளுக்குள் இருந்துட்டே இருக்கு. அப்ப பார்த்த உடனே முதல்ல பார்த்ததுலயே அந்த ஈக்குவேஷன் தெரியல, இல்ல எனக்கு பிடிக்கல பார்க்க மாட்டேன். அப்ப சொல்றாரு ஏன் வஸ்துக்கள் நமக்கு பிடிக்காம போகுது இல்ல பிடிச்சிக்கணும்னு சொன்னா, பிராச்சீன கர்ம வாசனையா எது பிரியம், முன்னாடி இருக்கக்கூடிய கர்ம வாசனை நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் பிறக்கல இருப்போம், அதனால ஞாபகம் வச்சு அப்பப்ப அடிக்கடி பிறந்துட்டே இருக்கதான் நான் வேலையே. அப்ப எத்தனையோ வாட்டி பிறந்து இதே வஸ்துக்கள எவ்வளவோ வாட்டி அனுபவிச்சிருக்கோம், இந்த அனுபவமானது இந்த ஜென்மாவுக்கு புதுசாக இருக்க ஒழிய இந்த சம்பந்தமா, ஏன்னா இந்த உலகம் எங்கேயும் அந்த அதையும் போல நம்ம தான் போயிட்டு போயிட்டு வந்துருக்கோம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் போன ஜென்மத்தில் அது முந்தைய ஜென்மத்தில் அனுபவிக்கிச்சு, அதோட கூடவே துவேஷமோ ராகமோ இருந்திருக்கும், அது கண்டினியூ வருது. அப்போ என்ன இருக்கு, எது பிரியம் எச்ச அப்பிரியம், சிலதெல்லாம் பிடிக்காம போகுது. தது உபயம் பிராப்திய அர்ஷோத்திக்னம் அர்ஷ உத்திகவும் ந குறியா, அர்ஷமும் வேண்டாம் உத்வேகவுல உத்வேகம், உத்வேக உத்வேகனா அந்த அஜிடேஷன் ஒரு ஆங்ஸைட்டி பிடிக்காம இருக்கிறது, ஹர்ஷ உத்வேகம் உனக்கு புரியாது, ஹர்ஷன ஹாப்பினஸ் அதுவும் வேண்டாம் சாரவும் வேண்டாம். கதம் எப்படி பண்றது, இப்போ ஸ்திர புத்தி ஸ்திரே ஆத்மனி புத்தி எஸ்ய ஸ்திர புத்தி ஸ்திரே ஆத்மனி புத்தி, புத்தியானது ஆத்ம ஞானத்தில் இருக்கணும், இன்னும் ஸ்திர புத்தி. ஏன்னா சொல்லுவா தெளிவா பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சொல்லுவா, சபையில சொல்ல முடியாது, டேஸ்ட்ன்றது கழுத்து வரைக்கும் தான் சொல்லுவா, கழுத்துக்கு மேல போயாச்சு அது வேற எதுவும் தான். அப்ப டேஸ்ட்ன்றது இது வரைக்கும் தான், எந்த ஆகாரம் காட்டாலும் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது பார்த்தீங்கன்னா அது நாக்கோட வேலை தான், வயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஃபுட்டு தான், வயத்துக்கு டேஸ்டே கிடையாது, எது வந்தாலும் அதை கிரைண்ட் பண்றது அதோட வேலை அரைக்கிறது தான். அப்ப ருச்சின்றது அப்ப பியூட்டி ஸ்டீலிங் சொல்லணும், அதே மாதிரி ருச்சி டேஸ்ட்ன்றது அந்த பொறுத்த வரைக்கும் தான். அது மாதிரி ஆத்மால அந்த புத்திய ஸ்திரமா இருக்குச்சு அவனுக்கு ஸ்திர புத்தின்னு பேரு. அகம் மூடகா, மூடகான்னு சொன்னா மோகத்துல இருப்பவன், மோகிச்சிருப்பவன் சம்மூடகன் நன்றாக அசம்மூடகன ஆப்போசிட் அதுல அஸ்திரேன சரீரேன ஸ்திரம் ஆத்மானம் ஏகீகிருத்திய மோக சம்மோக தத்ரஹிதஹ அதான் முக்கியம் தத்ரஹிதஹன்னு ரொம்ப முக்கியம் தத்ரஹிதஹன்னு அது இல்லாதவன் எது இல்லாதவன் சம்மோக இல்லாதவன் எது மோகம் அப்ப அஸ்திரேன சரீரேன ஸ்திரம் ஆத்மானம் ஏகீகிருத்திய அஸ்திரமா இருக்கக்கூடிய சரீரத்துல ஸ்திரமா இருக்கக்கூடிய ஆத்மாவும் அதுவும் ஒன்று அப்படின்னு நினைச்சிட்டு காணணும் அது நான் அந்த நினைப்பு தான் மோகம் அந்த மோகம் இல்லாதவன் தான் அசம்மூடக பச்ச கதம்னு கேட்கிறார் பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதா உபதேசேன பிரம்மவித் தன்னு தஸ்மின் பிரம்மணி அபியாச யுக்தா உபதேசேன பிரம்மவித் தன்னு உபதேசத்தினால் அறிந்து உபதேசா அறிந்து புத்துவான் இருக்கு நம்மளா கொண்டு அறிய முடியாது ஏன்னா ஆத்ம ஞானமானது பிரத்யக்ஷத்துக்கும் அனுமானத்துக்கும் விஷயம் கிடையாது அது சப்தத்தாலும் தெரிஞ்சுக்க முடியும் ஸ்கிரிப்சர்ஸும் தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஆச்சாரிய முகமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு தஸ்மின் தன்மணி அப்படிப்பட்ட ஆத்மாவில் அபியாச யுக்தா ஏன்னா கேட்டாலும் வந்துட போகுது இல்லை அபியாசம் பண்ணு சொல்றார் அபியாசம் பண்ணணும் அதனால ஏன துத்தம் பவதி தத்தவிதா உபதேசேன ஆத்ம யாச்சாத்ம விது பூத்வா தத்தையேவ யதமான தேகாபிமானம் பிரத்யஜ அப்ப தத்தவிதா உபதேசேன தத்தத்தை அறிந்தவர்களுடைய உபதேசத்தினால் ஆத்ம யாச்சாத்ம விது பூத்வா ஆத்ம யாத்தாத்ய ஆத்மாவுடைய உள்ளபடி உள்ள அறிவை அறிந்து கொண்டு அதிலேயே யதமான யதமானகன் சொன்னா முயற்சி செய்து கொண்டு தேக அபிமானம் பிரத்யஜ அப்ப படிப்படியா விடுறது ஒரு நாள் எதையும் விட முடியாது படிப்படியா தெரிஞ்சுட்டு எதெல்லாம் அபிமானத்தை ஏற்படுத்துறதோ அந்த அபிமானத்துல விடுறது விட்டுட்டு ஸ்திரரூப ஆத்மாவலோகன பிரியானுபவே விவஸ்திதா அதுதான் உண்மையான பிரியம் ஸ்திரரூபமா இருக்கக்கூடிய ஆத்ம அவலோகனத்தில் இருந்து கொண்டு அஸ்திரே பிராகிருத பிரியா பிரியே இது எல்லா சுகங்களும் இந்த தேகத்தை முன்னிட்டு தான் அது நமக்கு ஸ்திரமா ஒரு இது வேணும் இங்க அனுபவிக்கக்கூடிய சுகம் சொல்றதெல்லாம் துக்கம் சொல்றதெல்லாம் தேகத்தை முன்னிட்டுதான் அப்படி அதை காட்டில வேறக்கூடிய ஆத்மா இதெல்லாம் கிடையாதுன்னு நினைச்சிட்டு பிராகிருத பிரியா பிரியே பிராகிருதனா பிரகிருதி சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரியம் அப்பிரியம் இவைகள் பிராப்திய அர்ஷ உத்திகோ ந குறியா புத்தி அவைகளை அடைந்து சோகமோ அல்லது சந்தோஷமோ செய்ய வேண்டாம்னு பாஹ்ய ஸ்பர்ஷேஷ அசக்தாத்மா பிந்தத்யாத்மன் எத்துக்கம் ந பிரம்மயோக யுக்தா பிரம்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஸ்வதே அப்ப இது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அதே டீச்சிங்க திருப்பி சொல்ற பாஹ்ய ஸ்பர்ஷேஷு அசக்தாத்மா நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இந்திரியங்கள் வெளி வியாபாரத்தில் ஈடுபட்டுதான் இருக்கு இப்போ உஷ்ணம் அதிகமாக இருந்துட்டு நமக்கு விருப்போ விருப்போ உஷ்ணம் நம்மளை பாதிச்சுன்னு தான் இருக்கு என்னதான் ஏசி போட்டு படுத்துட்டா கூட அந்த ஏசி வேற வேற விவாதம் பண்றது அதுவும் ஒரு மாதிரி உஷ்ணம் தான் ட்ரை ஆக்கிறது ஏன்னா இதுலேயும் தப்பிச்சு அதில் போய் விவரம் அவ்வளோதான் அப்போ அந்த பாக்கிய ஸ்பர்ஷேஷு அதில் ஈடுபாடு இல்லாமல் வெயிலோ மழையோ இதுவோ அதில் ஈடுபாடு இல்லாமல் ஆத்மனி எத் சுகம் விந்ததி தன்னுடைய ஆத்மாவிலேயே எந்த சுகத்தை அடைகிறானோ அவன் என்ன பண்ணுறான் ச பிரம்மயோக யுக்தாத்மா அந்த ஆத்மாவை அடைதலேயே யுக்தகா யுக்தகன்னா சேர்ந்திருப்பவன் அதில் ஈடுபட்டிருப்பவன் சுகம் அக்ஷயம் மற்றதே அந்த சுகத்துக்கு குறையவே கிடையாது அந்த சுகத்தை அனுபவிக்கிறான் ஏவ முக்தேன பிரகாரேன பாக்கிய ஸ்பர்ஷேஷு இப்படி சொல்லப்பட்டு ஏன்னா ஆத்மா வேற சரீரம் வேறுன்னு சொன்னப்போ இந்த பாக்கிய ஸ்பர்ஷங்கள்னா சரீர சுகத்தை கொடுக்கக்கூடியவைகள் அதனால அவைகளில் ஆத்ம வத்திரிக்த விஷயான பகேஷு அவைகள் ஆத்மா அனுபவத்தை காட்டிலும் வேற வேறையா இருக்கிற அவைகளில் அசக்தமனாகன்னு சொன்னா அந்தராத்மனியேவ யக சுகம் விந்ததி உள்ளுக்குள்ளேயே எவனுக்கு சுகம் கிடைக்கிறதோ சக பிரகிருத்தியாசம் விஹாய பிரம்மயோக யுக்த ஆத்மா பிரம்மாபியாச யுக்த யுக்த மனா பிரம்மானுபவ ரூபம் அக்ஷயம் சுகம் பிராப்னோதி அவன் பண்றான் அந்த பிரகிருதி அபியாசம் விஹாய இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு பிரம்மயோக யுக்தாத்மான்னு சொன்னா மறுபடியும் இங்க அந்த ஆத்மா ஜீவாத்மாவை குறிக்கிறது அப்படிப்பட்ட அந்த அபியாச யுக்த மனாகான்னு அர்த்தம் மனசு அதில் ஈடுபட்டு பிரம்ம அனுபவ ரூபம் அக்ஷயம் சுகம் பிராப்னோதி அந்த ஆத்மானுபவத்தை அனுபவிக்கக்கூடிய குறைவற்ற சுகத்தை அடைகிறான்னு தாத்பரியமா அது பிராகிருத்திய போகசிய தியஜதாமாக பிராகிருத்திய போகசிய பிராகிருதம்னு சொன்னா அந்த மெட்டீரியல் இது பிளஷர் அதனுடைய சுத்தியஜதாம் அவர்கள் ஏன் விடப்படணும் திருப்பி ஒரு ரிப்பரேஷன் இருக்கு ஏகி சம்பர்ஷஜா போகாக துக்க யோனைய ஏவதே ஆத்யவந்த கௌந்தேய நதேசு ரமதே புதா இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாம் சுகம்தான் நம்ம ஒத்துக்கிறோம் சுகம் இல்லைன்னு சொல்லவே இல்லை இப்ப நமக்கு ஏற்படக்கூடியதெல்லாம் சுகமே இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. சுகமே இல்லைன்னு வச்சுக்கோ, நீ யாரும் இந்த ரசிச்சு இருக்கவே போட்டில்லை. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு சுகத்தை நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம். அதை நிறைய இதுல சொல்ற, நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறா. ஒரு நாய் என்ன பண்ணுதான், ஒண்ணுமே மாந்ததுன்னு இல்லாத எலும்பு கிடைக்குது. அந்த எலும்பு ஆகாரம் நினைச்சிட்டு அதை போட்டு கடிக்கிறதா, கடிச்சு கடிச்சு இதுக்கு தன்னுடைய ரத்தமே சொல்றது, அதையே டேஸ்ட் பண்றது, ஆஹா எவ்வளவு சோகியமா இருக்குன்னு நினைச்சிருந்தது. எக்ஸாம்பிள் கொடுக்குறா. இல்லைன்னா என்ன கதை சொல்லுவா, ஒருத்தன் காட்டுல ஓடின்றதான், அது என்ன நிறைய காலேஜ்ல கேட்டது, உபன்யாசத்தை கேட்டது, காட்டுல ஓடின்றதான். ஓடினா புளி துரக்கின்றது, புளியோ சிங்கமோ துரத்துறது, அந்தி சாயிர வேலை ஆயிடுச்சு. பார்த்தா திடீர்னு நம்மனா கால் இடறி பெரிய கிணறு, ஒரு பாவி கிணறுல விழ போறான். விழ போச்சு, ஒரு மர கிளை, பெரிய மரம் பக்கத்துல, அதுல ஒரு கிளை, அந்த கிளைய பிடிச்சிட்டு தொங்கின்றிருக்கான். தொங்கினா கீழே கிணத்துல ஒண்ணு ஜலம் இல்லை, பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கு, பெரிய புலியோ மேல நின்றுருக்கு, மேலே போக முடியாது, கீழே பாம்பு இருக்கு. இன்னும் நம்ம இமேஜினேஷன் வச்சு நிறைய கல்பிச்சுக்கலாம், பண்டைய நின்றுட்டு இருக்கேன், இங்கே நின்றுட்டு இருக்கேன். ஆனால் விஷயம் என்ன கேட்டால் சுற்றி டேஞ்சர் இருக்காங்க சுற்றி. அதடா என்னடா பண்ணுறதுன்னு, ஐயோ அப்படி மாட்டின்ட்டோமேன்னு ஏதோ கத்தரா திருவாள் பெரியோ இல்லை ஐயோட கத்தரா வச்சுருந்தோம். அப்பன்னு பார்த்து ஒரு சொட்டு தேன் மேலே மரத்துலேருந்து வாயில் சொல்கிறது, அதையும் விடத்துக்கு மனசு இல்லை. ஆஹா என்ன அருமையாக இருக்கு. அப்போ ஒரு சமயம் அந்த டேஞ்சர்லாம் மறந்துட்டு அந்த சுகத்தை அனுபவிக்கிறான். ஏன்னா தவிர்க்க முடியாது, நாக்கு இனிப்புன்றது சுவை ஏற்படுத்துறது. அவனுக்கு விருப்பம் இல்லையே இருக்கோ, அந்த நாக்கில் அந்த இனிப்பு பட்ட உடனே சுகம்ன்ற எண்ணம் வந்து அவன் ஏற்படும். இது மாதிரி தான் அவங்க நிச்சயமே அப்படிதான் இருக்கு. இந்த குடும்ப வாழ்க்கையில பார்த்தோம்னா சுகம் இல்லைன்னு இல்லை, அவ்வளவு அது சண்டை சச்சரவு எங்கேயோ ஒரு சொன்ன இருந்துதான் இருக்கு. ஆனா அதோட விலை என்ன அப்படின்னு கேட்டா அவ்வளவு டென்ஷன். அந்த சுகத்தை என்ன வேணா இருக்கட்டும், அந்த சுகம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ டென்ஷன் எதிர்கொள்ளிருக்கு. அப்ப சுகம் இல்லைன்னு யாரும் சொல்லல. துக்க யோனையாக ஏமத்தே, சில பேர் வயசாவே இருக்கா, முன்னாடியே என்ட்ரு ஆக மாட்டேன்னு தீர்மானமா இருக்கா. நம்ம அவளை பார்த்து என்ன நினைக்கிறோம், என்ன பைத்தியமா இருக்கேன்னு நினைச்சிருந்தோம். ஆனா அவன் எவ்வளவு சௌக்கியமா இருக்கா பாருங்க, இந்த கோட்டு உள்ள வரல, சௌக்கியமா இருந்துட்டு. ஆனா துக்க யோனையா இற எல்லாமே பார்த்தேன்னா தே கம் வித் சோர்ஸ் ஆஃப் சேட்னஸ். துக்கத்தோட தான் வருது, சுகர் கோட்டடா இருக்கு, எல்லாமே சுகர் கோட்டடா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது கசப்பு தான். ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ, இந்த சம்ஸ்பர்ஷத்தினால வரக்கூடிய சுகங்கள் இருக்கு, பான் ஆஃப் கான்டாக்ட், துக்க யோடைய ஏவதே, இவைகள்னா துக்க கர்ப்பிதமாவே இருக்கு. ஆத்தியவந்த கௌந்தேய, கார் வச்சுதான் சௌரியமா இருக்கு நாலு இடத்துக்கு போறது வரத்துக்கு, ஆனா அதை வெக்க மேனேஜ் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. பார்க்கிங் கிடைக்க மாட்டேன்றது, ரோட்ல ஓட்டி நட முடியல, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. இருந்தா நமக்குன்னு ஒரு கார் இருந்தா அது ஒரு ஒரு இது கொடுக்கறது. பெட்ரோல் ஜாஸ்தியா இருக்கு, ஓட்டாம வச்சிருந்தாலும் கஷ்டம், ஓட்டியே ஆகணும், வாரத்தை கொடுத்து எடுக்கின்றான், இல்ல கார் வெறுமை இருக்கு. அப்ப ஆனா இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அது உள்ள உட்காந்து ஒரு ஏசியை போட்டு ஒரு பாட்டை கேட்டு போட்டு வைக்க மாதிரி அந்த துக்கம் எல்லாம் மறந்து போயிடுறது. இப்படிதான் ஒவ்வொன்றும் நமக்கும் வீடு தான் சௌகரியமா தான் தோன்றது. அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணதுக்கு போதும் போதும் நாள் இருக்கு. இருந்தாலும் அதுல நம்ம இருக்கச்சே நமக்கு ஒரு ஒரு போலியா ஒரு தோன்றது, ஒரு அபிமானம் இருக்கு, நம்ம மாத்திரம் நம்ம இருக்கோம். இப்படி எல்லா விஷயங்களுமே இப்படிதான் இருக்கு. நமக்குன்னு ஒண்ணு இருந்தா சௌகரியமா தான் இருக்கு நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா அதை மெயின்டைன் பண்றதுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டம் ஜாஸ்தி இருக்கு. அப்படி ஆத்தியந்த வந்தா கவுண்டேக்கெல்லாம் ஒரு பிகினிங் இருக்கு, எண்டு இருக்கு. நான் தேசு ரமத்தே புதா, ஞானிகள் இருக்காளே அதுல போய் விழமாட்டேன், இந்த ஐக்கிய சுகங்கள் அவ மாட்டான். விஷயந்திரி சம்ஸ்பர்ஷஜா ஏ போகாக துக்க யோனையாக தே துக்க உதற்காக ஆத்தியந்தவந்த அல்பகால பக்தினோகி உபலப்யந்தே. அல்ப அஸ்திர ரெண்டு காலம் சொல்லப்படுற பிரம்மசூத்திரம் போச்சு, அல்பமாவும் இருக்கு அஸ்திரமாவும் இருக்கு. அல்பமா மட்டும்தான் வச்சுக்கோ, அப்படி நம்ம காரணம் கல்பிக்கலாம். கொஞ்சோடு சுகம் ஆனா கான்ஸ்டன்டா கிடைச்சிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை பரவாயில்லன்னா அப்படியும் இல்லையே, அதுவும் கிடைக்குமானு தெரியலையே. கிடைக்குமானு கிடைக்காதான் தெரியாத இருக்கு, கிடைக்கிறதா கிடைக்காதான்னு தெரியல, அப்படியே கிடைக்காத கொஞ்சம் விட்டுதான்றப்ப அதுக்கு போய் எழுப்பிட்ட மனக்கடணும். அதனால என்ன பண்றான், நான் தேஷு தத் யாத்தாத்ம வித்து சமதே, யாத்தாத்மிய வித்து சமதே. அவர் என்ன பண்ணால ஒரு சுகத்தை அடைவதில்லை. சரி இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ஷட்னோதி இகைவ எஸ் சோடும் காக் ஷரீர விமோக்ஷனாது க காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தா சசுகீனரஹா. எவனால் இங்கேயே இவர்களை தரிக்க முடிகிறதோ, எவனால் முடிகிறதோ அவன் என்ன பண்ணுறான், அந்த சரீரம் உயர்த்துக்கு முன்னாடியே எவன் ஒருவன் மேனேஜர் டு கெட் இட் ஆஃப் தீஸ் திங்ஸ், அவன் என்ன பண்ணுறான், அவன் ச யுக்தா ச சுகீனரஹா, அவன் தான் இங்கேயே சந்தோஷமாக இருக்கான். யுக்தஹான்னு சொன்னால் அவன் தான் யோகி, அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய பர்சன் அர்த்தம். ஷரீர விமோக்ஷனாத்து பிராகேவ இஹ, ஷரீர விழத்துக்கு முன்னாடியே இங்கேயே சாதனானுஷ்டான தசாயாம் ஏக. அதுதான் அடிக்கடி இந்த பாஷகர் அந்த பத்தத்தை போட்டுட்டே இருப்பார், இந்த கர்மயோக ஞான யோகத்தை பண்ணிட்டு இருக்கிறவன் அர்த்தம், அதை பண்ணி முடிச்சு மோட்சத்துக்கு போகணும்னு அர்த்தம் இல்லை, அதை பண்ணிட்டு இருக்கிறவன் ஆத்மானுபவ பிரீத்தியா காம குரோதோத்பவ வேகம் சோடும் நிரோதும் ஏக சக்னோதி. காமக்ரோத ரூபத்தில் இல்லை, காமக்ரோதத்தினால உண்டாகக்கூடிய அந்த வேகத்தை, அந்த ஒரு துக்கத்தை சோடும் சோடும்னா தடுப்பதற்கு ஏக சக்னோதி ச யுக்தா ஆத்மானுபவாய அருகஹ. அந்த பூர்ணமான ஆத்மானுபவத்தை அடையிறதுக்கு அவனுக்கு தான் யோகியத்தை இருக்கு. ஷரீரமோக்ஷன உத்தர காலம் ஆத்மானுபவ சுகஹ சம்பத்ஸ்யதே. ஷரீர மோக்ஷன உத்தர காலம் அடிக்கடி எதுவும் சொல்லிட்டு ஜீவன்முக்தி கிடையாது, ஷரீர மோக்ஷம் அடைஞ்ச பிறகு வரக்கூடிய ஆத்மானுபவ சுகஹ சம்பத்ஸ்யதே அடைவான், அப்பதான் கம்ப்ளீட்டா ஆத்மானுபவம் ஏற்பட முடியும். இங்க இருக்கிற வரைக்கும் வெறும் ஒரு கிளிம்ஸ் தான், இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு கிளிம்ஸ் தான், இந்த சரீரத்தை விட்ட பிறந்த அனுபவமானது பூர்த்தியாகும். யோ அந்த சுகா அந்தராராமஹ ததா அந்தர் ஜோதிரேவ யஹ ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதஹ அதிகச்சதி. மறுபடியும் அந்த சுகான உள்ளிருக்கக்கூடிய சுகத்தை எவன் அறிகிறானோ, அந்தராராமஹ அதிலேயே மூழ்கியிருக்கிறானோ, அந்த ஜோதிரேவ யஹ அந்த அந்த அந்த ஞானன்றது முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஞானன்றது ஒரு பா விசேஷம்தான், ஒரு ஜோதி விசேஷம்தான், அதிலே மூழ்கியிருக்கிறானோ அவன் தான் யோகி. அவன் என்ன பண்றான், அந்த பிரம்ம ஞானத்தை ஆத்ம ஞானத்தை அடைந்து அதனுடைய அந்த சுகத்தையும் அடைகிறான். யஹ பாஹ்ய விஷயானுபாவம் சர்வம் விஹாய வெளி வியாபாரங்கள்லாம் விட்டுட்டு அந்த சுகா ஆத்மானுபவைக சுகா, ஆத்மாவிலேயே அந்த அனுபவத்திலேயே சுகத்தை அறிபவன் அந்தராராமஹ ஆத்மேக அதீனஹ ஸ்வகுணைஹி ஆத்மாயேவ சுக வர்தகோ யஸ்ய ததோத்தஹ. அப்போ உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அந்த சுகத்தை இன்னும் விருத்தி பண்ணுறதுக்கே குறியா இருக்கிறவன் தத்தா அந்தர் ஜோதிஹி ஆத்மேக ஞானோ யோ வர்த்ததே. இப்போ என்ன இருக்குது, எல்லா எனர்ஜியும் உள்ள டைரக்ட் பண்ணச்சு, நம்ம அந்த விளக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா அந்த இதெல்லாம் காந்தெல்லாம் எடுத்து விட விளக்குன்னு பிரகாசமாக இருந்துட்டு அப்படி பிரகாசத்திலே இருக்கக்கூடியவன் ச பிரம்மபூதோ யோகி பிரம்ம நிர்வாணம் ஆத்மானுபவ சுகம் பிராப்னோதி. அப்படிப்பட்டவன் அந்த ஆத்ம அனுபவ சுகத்தை அடைகின்றான். லபந்தே பிரம்ம நிர்வாணம் விஷய க்ஷீண கல்மஷாக சின்னத்வைதா யதாத்மான சர்வபூத ஹிதே ரதாக. என்ன பண்றா, இப்போ லபந்தேன அடைகிறார்கள் யாரு, எதை அடைகிறார்கள், பிரம்ம நிர்வாணம். பிரம்ம நிர்வாணம் சொன்னா எந்த இடத்துலயும் அந்த ஆத்ம அனுபவம் தான், பிரத்யேக ஆத்ம அனுபவம் பேருக்கு அவாவ ஆத்ம அனுபவம். யாரும் கேட்டா ரிஷயஹ, அவ எப்படிப்பட்டவா, க்ஷீண கல்மஷாக, மனசுல கல்மஷம் இருக்கு, மனசு கல்மஷம் இருக்குது எதனாலும் கேட்டா வெளி வியாபாரத்துல ஈடுபடுறதுனால. அப்ப வெளி வியாபாரம் வந்து குறைய குறைய குறைய மனசுல கூடிய வாசனைகள்லாம் திரும்ப வரத்துக்கு சந்தர்ப்பம் இல்லை. இங்கதான் யோகா வந்து மேக்ஸ் மோர் சென்ஸ். இப்ப வெறுமை இன்னைக்கு நம்ம யோகா ஆரம்பிக்கிறோம் எல்லாரும், யாரும் ஆரம்பிக்காம இல்லை, ஆனா தெரப்பிக்காக தான் மோஸ்ட்லி வர, ஏதோ கை வலி கால் வலி கையை தூக்கம் இல்லை காலை தூக்கம் இல்லை. இன்னைக்கு வர பர்பஸ் என்ன கேட்டா, இந்த உடம்ப இன்னும் சரி பண்ணிட்டு இன்னும் சுகங்கள் அனுபவிக்கிறது. நம்ம ஊர்ல இல்லைன்னா கூட வெளிநாடுலாம் அப்படிதான் பரவேண்டது, ஏண்டா ஆரோக்கியமா இருக்கு கேட்டா இன்னும் லோக சுதந்திரம் அனுபவிக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அதுக்காக யோகா வந்து நிறுத்தி, பட் யோகாவோட பர்பஸ் என்ன, இப்படி இந்த உள்ளுக்குள்ளேயே எஸ்டாபிஷா இருக்கிறதுக்கு தான் அந்த யோகா வந்து ஆக்சுவலா ஹெல்ப் பண்ண போகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் மனசை வந்து வெளியில போக விடாம தடுக்கிறது தான் அந்த யோகாவோட வேலையே. அந்த கதையை முதலேயே சொன்னோம், திருப்பி ஒருத்த சொல்றேன், திருக்குறுவை காலம் கதை இல்லை, இது லௌகிகமான கதை, சம்பிரதாய கதை இல்லை. மற்றனுக்கு மனசுனா என்னன்னு முதல்ல தெரியல, மனசுனா என்னன்னு தெரியல, அந்த மனசுனா என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக குரு ஒரு கதையை சொன்னார். நம்ம எதையோ ஒன்று அடக்கணும்னு வச்சுக்கோ, அது என்னன்னு தெரிஞ்சாதுன்னு அடக்கிறதுக்கு இல்லையா, ஒரு எனிமின்னு சொன்னா அந்த எனிமி இருக்கான்னா எனிமி நம்ம புரிஞ்சினாதான் அந்த எனிமி நம்ம கவுண்டர் பண்ண முடியும். எப்படி அவனை வீக்னஸ் தெரியணும், முதல்ல எனிமி இருக்கான் வச்சுக்கோவா, எனிமிக்கு எது வீக்னஸ் தெரியாது, எனிமி அட்டாக் பண்ண முடியுமா, முடியாது. எதை பண்ணா அடக்கலாம் தெரிஞ்சாதான் எனிமியை போய் இருக்க முடியும். இப்ப வாலிக்கு வாலியை வந்து சுக்ரீவன் தான் வாலியன் தான், ராமன் ஒரு துணையை வச்சுட்டு போனா வாலி அடிக்கலாம்னு தெரிஞ்சா சுக்ரீவன் தெரியாம போனான். அதுதான் நமக்கு ஏதோ ஒன்று தெரியணும். அப்ப குரு கிட்ட போய் கேட்டான், குரு சொன்னார் ஒரு கதை ஆரம்பிச்சார், இந்த மாதிரி வந்து காட்டு வழியா ஒருத்தன் போயிட்டு இருந்தான், போயிட்டு இருந்துச்சு அவனுக்கு ஒரு ஒரு டப்பா கிடைச்சது அந்த காலத்தை மாதிரி, அந்த ஜீனி மாதிரி. அவன் எடுத்தான், எடுத்தோடனே உள்ளேருந்து ஒரு குரல் கேட்டது, என்னை வந்து வெளியில விடு. அப்ப என்கிட்ட எடுத்து வெளில வரணும்னு கேட்டான். இல்லை இல்லை வெளில விட்டீங்கன்னா நான் வந்து உனக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணி கொடுக்குறேன், உடனே பண்ணிடுவேன், உனக்கு ஒத்தாசையா இருப்பேன் அப்படின்ட்டு. சரி கேட்க போனா, ஆனா ஒரே கண்டிஷன் தான், என்ன கண்டிஷன்னா, நீ எப்ப எனக்கு வேலை கொடுக்க மறந்து போறியோ அல்லது முடியாம போறியோ அப்ப நான் உனக்கு வேலை கொடுத்தேன் அப்படின்ட்டு. I am a very good servant, but a very poor master. Poor master is not a good master. He is a very poor leader, not a good master. Even if you think that, we have a lot of work. What is the matter? Pass or not? It's a good thing. It's a good thing. That's why we have to do it. One thing is that, if you go, you go, you go, you go, you go, you go, you go, you go, you go, you go, you go. One stage is that, what is the work you go, you don't know. தெரியாதவங்க அது என்ன பண்ணிட்டு, சரி காரியம் இல்லையா என்ன, இது இது சொல்றேன்னா இல்லையோ நான் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து காரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. இவன் ஆடி ஓஞ்சி போயிட்டான், அது பண்றது அது சொல்ற காரியத்தினால பண்ண முடியல. என்னடா வீட்டுக்கு காட்டுல இருந்து ஓடுறான் தப்பிக்கிறதுக்காக, தப்பிக்கிறதுக்கு போனா அப்போ ஒரு முனிவர் எல்லா கட்சியும் வேற மாதிரி ஒரு முனிவர் உட்காந்துக்கிற மரத்தடியில அவர் காலில் போய் தொப்புன்னு வேற இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டின்ட்டேன், சும்மா கிடந்த சங்கம் ஊதிக்கிறதான கதையா டப்பால அது மாட்டி கிடந்துட்டு நான் திறந்து விட்டுட்டேன், இப்ப என் தோல் மேலே உட்காந்து கட்டுப்படுத்துறது. அந்த முனிவர் சொன்னா, சரி கவலைப்படாத, அது கிட்டப்போ ஒரே ஒரு சான்ஸ் கேட்டுக்கோ, கேட்டுக்கிட்டு ஒரு காரியத்தை சொல்லு, அந்த காரியத்தை அது முடிச்சதுன்னா அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லுன்னு சொன்னேன். சரி அவன் கிட்ட போனான், போனா காலைல வந்து நமஸ்காரம் பண்ணா ஒரே ஒரு காரியம் மறந்து பேசி இதை மட்டும் பண்ணிட்டேன்னா என்ன காரியம்னு கேட்டது. இவ்வாறு இங்கே ஒரு தூண் இருக்கு, நீ ஏன் மேலப்போ மேலே நிற்கியவா, திருப்பி ஏன் மேலப்போ மேலே நிற்கியவா, இதை பண்ணிட்டே இரு நான் அதுக்கு வந்துடுறேன் அப்படின்னா, அதுவும் என்ன பண்ணிட்டு ஏன் மேலே மேலே நிற்கவே பண்ணிட்டே இருந்தது. அப்பா அவனை மூச்சு விட்டுட்டான். என்ன கதை அப்படின்னா, அந்த கீழே மேலே மேலே நிற்க எது போச்சோ அதுதான் மனசு. இப்போ அந்த மனசை நம்ம வேலை நம்ம கொடுக்கணும், அதுக்கு நம்ம அதை வேலையை கொடுத்து இதை பண்ணு அதை பண்ணு உட்கார வைக்கணுமே ஒழிய, கொஞ்சம் விட்டா என்ன பண்ணோம், கொண்ட வந்த விடாது ஊர் பிள்ளை வெட்டுதான் அந்த கதையா, அதுவே எழுந்து நம்ம இந்த டேரக்ட் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்கோம், கொஞ்சம் அங்கே போயிட்டு வரலாம் இங்கே போயிட்டு வரலாம்னு அல்ல ஏண்டா போயிட்டு இருந்தோம்னு கேட்டால் நமக்கே தெரியல. அல்லாட்டம் இங்கே போகிறோம் அங்கே வரோம் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் எல்லாத்துக்கும் ஏன்னு கேட்டால் நமக்கே தெரியல. ஸோ அந்த மனசானது அவ்வளோ ஆசைகள்லாம் தான் வச்சுட்டு நம்மளை போட்டு புஷ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ என்ன ஒரே வழினா, அந்த மனசை வந்து ஒரு ஒரு உத்தியோகத்தில் நம்ம அதை அழுக்கிறோம். ஒரு புஸ்தகத்தை படிக்க வைக்கிறது உட்காந்து நாலு லைன் படித்தா அவங்க உடனே போர் அடிச்சுடுறது, மூணு இஷ்டம் இறங்கி போயிடுறோம், ஏன்னா அது பிடிக்கல நம்ம படிக்கிறது, அதனால் அதை போட்டு அத்தியாசம் பண்ணுறது. இதுக்கு தான் யோகாவுடைய உதவி தேவையாக இருக்கு. அப்போ எங்கேயே ஆரம்பிக்கணும்னா முதல்ல யம நியமத்திலே ஆரம்பிக்கணும். ஆகார சுத்தியை ஏற்படுத்தினா தான் அடுத்து மனசுக்கிட்டே போக முடியும். கண்டதையும் தின்னுட்டு மனசுக்கிட்ட போனோம்னா மனசு இன்னும் முரண்டு பிடிக்கும். அப்போ முதல்ல மனசுக்கு இந்த சரீரமானது ஒத்தாசையாக இருக்குது, அந்த லிங்கை முதல்ல கட் பண்ணணும். இந்த சரீரத்தை தபஸ் தபஸ்னு என்ன கேட்டீங்கன்னா, சரீரத்தை மினிமம் பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணுறது. அக்கௌண்ட்டில் ஏகமாக பைசா வச்சுக்காம பேங்க் சொல்கிறோம்னா 5000 ரூபா வச்சுருந்தா போடுன்றான், அக்கௌண்ட் ரன்னிங்காக இருக்கும். அது மாதிரி அந்த 5000 ரூபாய்க்கு நம்ம சொன்னால் காரியத்தை பண்ணுறதுக்கு என் சரீரத்தை தெம்பிடணும், அந்தளவுக்கு வச்சுருந்தா போகணும். ஏகமாக அது தீனி போட்டோம் வச்சுக்கோ, அடுத்து அது நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறது கரெக்டாக விட மாட்டேன்றது, அதுதான் தபஸ். சுவாத்தியாயம், சுவாத்தியாயன்னு இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறது படிக்கிறது எல்லாம் மெயின்டைன் இருக்கிறது. அப்போ தபஸ் சுவாத்தியாய இதுக்கெல்லாம் நல்ல முக்கியமாக ஈஸ்வர பரிகாரம், ஏன்னா இது வந்து நம்மளாக விவரிச்சிக்க முடியாது. அப்போ பகவானத்தில் போய் ஹெல்ப் கேட்டுன்னு திருப்பி இதையே பண்ணிக்கிறது, இதையே பண்ண என்னது கேட்டால், இன்றைக்கி எல்லாருந்தாலும் ஒரு நாள் அந்த மனசானது நம்ம சொல்ல காரியத்தை பண்ணுறது. இதை பண்ணாமல் இந்த பிரம்ம நிர்மாணம்லாம் சும்மா டெக்ஸ்டுவல் இன்ட்ரெஸ்ட் தான், சும்மா படிச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம் முடிய முடியாது. அப்போ கீழ கல்மேஷாக எதுக்கு சொன்னேன்னா, அப்படி அந்த யோகாவை பண்ண என்னதுன்னு கேட்டிங்கன்னா, மனசை ஒரு இடத்துல டிவோட் பண்ணிட்டு தான் வச்சுருந்தோம். இப்போ மனசுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, அது வந்து ஓடிட்டே இருக்கணும், அதுக்கு வேலை பண்ணிகிட்டே இருக்கணும். மூச்சு நிறைச்சா என்ன பண்றதுன்னு கேட்டா வெளில போய் வேலை பண்றது. கண்ணெல்லாம் மூட்டை கொண்டோம்னா உள்ளுக்குள்ள தோண்ட ஆரம்பிக்கிறது. சும்மா இல்ல, 10 வருஷம் முன்னாடி அங்க போனோமே, அவளை பார்த்தோமே, அவ இதை சொன்னாலே, விவாதம் இப்படி எல்லாம் என்ன பண்றதுன்னா போய் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி கொண்டு வந்து நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ, இல்ல அங்க போனோம் இங்க போனோம். அப்ப அது உள்ளயும் போகக்கூடாது, வெளியும் போகக்கூடாது. அப்ப நடுல எங்க நிறுத்தணும் அது? அப்ப ஏதோ ஒரு காரியம். அப்ப அதுக்கு துணையா இருக்க பிராணனை முதல்ல கண்ட்ரோல் பண்றது, பிராணாயாமம் பண்றது, அடுத்து ஒரு ஒரு விஷயத்தை செலுத்துறது. அப்படி பண்ணாதான் அப்ப நம்ம நமக்கு என்ன ஒரு ஒரு கிஃப்ட் கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் மாதிரி இல்ல, கம்ப்யூட்டர்ல ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ண வச்சிருந்தோம், நம்ம எத்தனை நாள் கேட்க இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கு, ஒர்க் பண்ண எடுத்து கொடுத்துருக்கு. நம்மளோடது அப்படி இல்லை, ஆக்சஸ் பண்ணிட்டு சில விஷயங்கள் அதை ஆனால் மறந்து போயிடுறது போயிடும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக மெமரிஸ் வந்துட்டே இருக்கணும், அதனால பழைய மெமரிலாம் போயிடும். ஏன் பழைய மெமரி நமக்கு இருக்கிறது கிடையாது, திருப்பி திருப்பி நினச்சி பார்த்துட்டே இருக்கிறனால தான், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னால தான். அப்போ இந்த மாதிரி யோகா பண்ணே இருந்துச்சு, அப்போ ஓல்டு திங்ஸ்னா போயிட்டு இருக்கு, அப்போ கூடவே பாப்பங்க நசிக்கிறது. வாசனைகள் போனதுனால திருப்பி பிரவர்த்தி இருக்காது, திருப்பி புதுசாக ஒரு பாப்பத்தை பண்ணுறது ஏற்று இருக்காது, அதனால பாப்பங்கள்லாம் தங்கிட்டே இருக்கு. அப்படி சின்ன துவைதா யதாத்மானஹ, துவைதா துவைதானா அந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ், ராகத்வேஷ இத்தியாதிகள் அப்படிப்பட்டெல்லாம் போறதுனால யதாத்மான சர்வபூத ஈதே ரதாகா, அவ என்ன பண்ற அப்படிப்பட்ட ஒரு அந்த வெல்ஃபேர் ஆஃப் ஆல் பீயிங்ஸ் போட்டிருக்கா சர்வபூத ஈதேனா. ஏன்னா ராகத்வேஷம் என்ன வச்சிருந்தோம், அப்ப எல்லாரும் நன்மைக்காகனா அந்த வேலை பார்ப்பான், என் கம்யூனிட்டிக்காக மட்டும் இல்லையா, அந்த ஐடென்டிட்டி போயிடும். அதாவது ஐடென்டிட்டி இருக்கணுமா வேணாமான்றது வேற வேற விஷயம், இருந்தாலும் பாருங்க இப்ப அந்த ஐடென்டிட்டியே நமக்கு துவேஷத்துக்கு காரணமா இருக்கு. எங்க மடம், எங்க ஆசிரமம், அதுக்குள்ள எங்க ஃபேமிலி இது, இப்படி நம்ம என்ன பண்ணுறோம், லிமிட் பண்ணிட்டு பண்ணிட்டு ஒரே குரூப்புக்குள்ளேயே இன்னும் குரூப்பை போட்டு போட்டு போட்டு நம்ம என்ன பண்றோம்ல, துவேஷத்தை வளர்த்துருக்கோம். அது கிடையாது, ஃபேஸ்புக்ல சண்டை, வாட்ஸ்அப்ல சண்டை, சண்டை இருக்குன்னு. அப்ப அந்த மாதிரி இல்லாம சர்வபூத ஈதேரதாக அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும் அவன் என்ன பண்ணுவான், சர்வபூத ஈதேரதாக ஆத்மவது சர்வேஷாம் பூதானாம் ஹிதேஷு நிரதாக. ஒரு முடிவு என்ன பண்ணோம்னா, ஜலத்தில் தீர்த்தா மழை போன, தீர்த்தா மழை போனால் ஒரு தேவலோ கூறானது வந்தது, ஜலத்தில் ஊதுட்டு குளிக்க போன என்ன பண்ணோம்னா, அதை ரொம்ப கண்ணசந்தையாக கொண்டு வந்து ஜலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கரையில் போடுறதுக்காக வந்தால் அது கொட்டுறது, கொட்டுட்டு ஜலத்தில் ஊதுடுது, திருப்பி எடுக்கிற, திருப்பியும் போகிற, திருப்பி இதே பண்ணிட்டு பக்கத்து ஓட்டம் பார்த்தா மெண்டலாக மெண்டல் போலட்டேன். ஏன்பா அதுதான் நான் கடிக்கிறதானோ, எதுக்கு அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்டார். அப்போ சொன்னார், கடிக்கிறது அதோட சுபாவம், ஹெல்ப் பண்ணுறது என்னோட சுபாவம்னு. இப்போ பூரான் கடிக்கிறது, தேன் கடிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது, அதான் சர்வபூத தயா. இப்போ இந்த ராமானுஜனை பற்றி வாட்ஸ்அப்பில் எடுத்து வந்திருக்கு, அதுலேயே சக்தி இருக்கு பாருங்க, பாம்போட நாட்டிலேருந்து மூட்டை எடுத்தான்னு. அதை நிறைய பேர் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன், எங்கள் அம்மா கூட சொல்லச்சு, அவள் ஊரில் கடலபாக்கத்தில் கடலபாத ஐசன் எடுத்திருக்கேன், அவராக யாருன்னு தெரியாது, சித்தி அடைஞ்சது அது வாசலில் உட்காந்து சென்னையில் திருமணம் செய்து விட்டுருக்கு, பாம்பு ஒன்று கஷ்டப்பட்டு வந்து வந்து இருந்துதான், பார்த்தா அது நாக்கில் முள்ளு குத்துக்குதான். அப்போ அந்த முள்ளை எடுத்து விட்டாருன்னு கர்ண பரம்பரையாக கேள்விப்படுற செய்தி. நிறைய பேர் பண்ணியிருக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தரை பண்ணி வேற வேறு பேரில் கூட கதை வரலாம், ஆனால் விஷயம் இதுதான், அந்த சர்வபூத தயம் அங்கே இருந்துருக்கு. ஏன்னா அது பாம்பு தானே அப்படின்ற எண்ணம் வரல, பாவம் அதுக்கு ஏதோ சமம் அப்படின்னு அதை எடுத்து விட்டுருக்கு. அப்படிப்பட்ட விஷயம்தான் சர்வேஷாம் பூதானாம் விதேஷி நிறுத்தாக, அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும். நம்ம சில விஷயங்களை பார்த்தா அப்படியே ஒத்துக்கணும். தமிழை சொல்லணும்னா பாரி ஓரின்னு சொல்லலாம் பாருங்க, கடையே வள்ளல்கள்லாம் போனால் மயிலுக்கு கொள்ளுந்து மயில் கொண்ட போரவை போட்டிருந்தா, கொடி கஷ்டப்பட்டது தேரை கொடுத்துட்டு வந்தா, அப்போ வெறும் கொடி தானன்ற எண்ணம் வரல அங்கே, அங்கே அவனுக்கு அதுவும் ஒரு ஜீவராசி கஷ்டப்படுறதுன்னு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஞான நிலையை அப்படிப்பட்ட விஷயம் திரஷ்டாரகா, ரிஷிகளுக்கு மந்திர திரஷ்டாரகான்னு பேர், மந்திரத்தை சாட்சாத்காரம் பண்ணவர், ஆத்மாவலோகன பராக ஏ அல்லது இடத்துல தன்னுடைய ஆத்ம தரிசனத்தை அடைந்தவர்கள், ஏவம் பூதாக தே க்ஷீல அசேஷ ஆத்ம பிராப்தி விரோதி கல்மஷாக பிரம்ம நிர்வாணம் நடந்தே. அனைத்து விதமான கல்மஷங்களும் போனாதான் பிரம்ம நிர்வாணத்தை அடைய முடியும். இன்டைரக்டா என்ன சொல்ல வரன்னா, பிராரத்த கர்மா மொத்தமும் போனாதான் ஆத்ம அனுபவத்தை பூர்த்தியாக அடைய முடியும். அப்போ ஜீவன் முக்தன் சொன்னால் கண்டிப்பாக அந்த பிராரத்த கர்மா வந்து கொஞ்சம் ஒன்று இருக்கு. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தை அவனால் ஆத்ம அனுபவத்தை ஃபுல்லாக அடைய முடியாது, அதனால ஜீவன் முக்தி ஒத்துக்கிறது இல்லை. சரியா, அதான் க்ஷீண அசேஷ ஆத்ம பிராப்தி இருவது கண்டகான்னு போட்டுட்டாரு. ஒன்னோட மிச்சம் இருக்கக்கூடாது, எல்லாம் போகணும் அப்படின்னு. உக்த குணானாம் பிரம்ம அத்தியந்த சுலபம் வித்தியாக. இப்படி இருந்ததுன்னா பிரம்ம அனுபவம்ன்றது நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய சுகம் மாதிரி இல்லை. காமக்ரோத யுக்தானாம் எதீனாம் எத சேதாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதித்தாத்மனாம். அபிதா அபிதான்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல பக்கத்துல அர்த்தம். கிரகம் அபிதா உத்தியானம் வர்த்ததேனா ஆத்துக்கு பக்கத்துல ரெண்டு பக்கமும் சுத்தியே இல்லை, சுத்தியே வந்து தோட்டம் இருக்குன்னு அர்த்தம். சுத்தி இருக்குன்னு அர்த்தம், பக்கத்திலே இருக்குன்னு அர்த்தம். அப்ப பிரம்ம நிர்வாணமானது அபிதா வர்த்ததுனா அபிதோ வர்த்ததுனா பக்கத்திலே இருக்குன்னு அர்த்தம். எங்கேயும் ஓட வேண்டாம், இட் இஸ் வெரி நியர்னு அர்த்தம் ஆக்சுவலா. அப்ப காமக்ரோத யுக்தானம் யாருக்குன்னு கேட்டா ராகத்வேஷம் இல்லாத வாழ்க்கைதான். காமக்ரோத யுக்தானாம் எதீனாம் எத சேதாம், எதிகளுக்கு சேதஸ்னா மனசு, மனசு அடக்கியவர்களுக்கு பிரம்ம நிர்வாணம் அதிதாக வர்த்தது. விதிதாத்மனாம்னு சொன்னா அது பக்கத்துல இருக்க அந்த கண்ட்ரோல்ல இருக்க வாழ்க்கை இருக்கும். காமக்ரோத யுக்தானாம் எதீனாம் எத்தனை சீலானாம் எத சேதாம், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆகமத்தம் எதீனான்னு சொன்னாலே எதிகின்னு சொல்றோம். எதிகின்னு சொன்னா ரெஸ்ட்ரைன்ட் பர்சன் அர்த்தம். சன்னியாசின்றது வெளிப்படையான அர்த்தம். எத்தின்னு சொன்னா அசட்டைக்குன்னு சொல்றான், அசட்டைக்கு இங்கிலீஷ் சொல்றா. அதாவது என்னன்னா தன்னைத்தானே கட்டுப்படுத்தியவன் அர்த்தம். எத்திகீனம் எத்தனை சீலானாலும் அந்த முயற்சியிலே ஈடுபட்டுருக்கவா, எத சேதத்தாம் மனதை கண்டு கட்டுப்பட்ட மனதை உடையவர்களுக்கு நியமித்த மனசாம் விஜிதாத்மனாம், விஜித்த மனசாம் மனசு ஜெயிச்சவாளுக்கு பிரம்ம நிர்வாணம் அபிதோ வர்த்தது. ஏவம் பூதானாம் சித்தம் பிரம்ம நிர்வாணம் வித்தியத்தா. அபிதா என்ன அர்த்தம், ஹிருதயத்திலேயே பக்கத்திலே இருக்குன்னு அர்த்தம் அவளுக்கு. அவ்வளோ க்ளோஸ் இருக்குன்னு அர்த்தம் அவளுக்கு. உக்தம் கர்மயோகம் ஸ்வலட்சிய பூத யோக யோக சிரஸ்கம் உபசம்ஹரதி. இப்படிப்பட்ட கர்மயோகத்தை ஸ்வலட்சிய பூத யோக சிரஸ்கம். இந்த இடத்துல யோகம்னு என்னது, ஆத்ம பிராப்தி. முன்னாடியே பார்த்தா யோகான்ற பேருக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. யோகக்ஷேம மகாமியம்னு சொல்றாரு. யோகக்ஷேம மகாமியம்னா நம்ம யோகத்தை வகிக்க போறது இல்லை. யோகம்னா அப்ராப்தத்தை பிராப்தி, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை சேர்க்கிறது யோகம். க்ஷேமம்னா கிடைச்சத பாதுகாக்கிறது, ரெண்டுமே அவர் தான் பண்றாரு. யாருக்கு பத்தாலு அனன்யா சிந்தை எந்தோமா ஏனா பிரிவாசது தேஷா நித்யாதித்தானம் யோகக்ஷேமம் மகாமியம். நமக்கு தான் நம்பிக்கை இல்லை, ஆனா அவர் சொல்லிட்டு நீ ஒண்ணும் தொலைவிடாம நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு. யோகக்ஷேமம் மகாமியம் அந்த யோகமானது அப்ராப்தத்தை பிராப்தி. ஆனா இந்த யோகம் தவிர என்னன்னா அந்த ஆத்ம அனுபவம், அந்த ஆத்ம பிராப்தி, அதுதான் கர்மயோகத்துக்கு என்னது ஆக்சுவலான லட்சியம்னு சொல்லப்படுறது. ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாக்கியம் சக்ஷுஹு செய்வாந்தரே பிரிவோஹோ பிராணாபானோ சமோ கிருத்வா நாதாபியாந்தர சாரணோ. ஆக்சுவல் யோகா என்ன சொல்ற, எப்படி அஷ்டாங்க யோக சூத்திரத்துல பதஞ்சலி வந்து ஆசனத்தெல்லாம் பத்தி ரொம்ப டீப்பா போவே இல்லை. சில சுக்கம் ஆசனம் அவ்வளவுதான், எதிர சௌக்கியமா இருக்கும் அது பண்ணிட்டாரு. அது மாதிரி கிருஷ்ணரும் யோகா பண்றதுனால உட்காந்து மொத்தத்தை சொல்ல போறது இல்லை. அதெல்லாம் ஹட்ட யோகா மாதிரி டெக்ஸ்ட்ல புட்ட அடுத்த சாப்டர்ல வருது நினைக்கிறேன். அது அங்க வரைக்கும் சொல்றேன். ஏதோ ஒரு பதம் பார்த்தேன். இல்ல ஒரு விஷயம் இங்க இருந்த குழு அங்க கிடைக்கிறது, அதை பத்தி அதை சொல்லுங்க. எதுல ஞாபகம் பார்த்துட்டு இருந்தேன். அது அடுத்த கருத்துல வருது. சுசௌ தேசிய பிரதிஷ்டாப்பியன்னு அட்டயோகத்துல வரைக்கும் ஒரு ஆசிரமத்தை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்ல அதுல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. எங்க கொண்டு போகணும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஹை லெவல்ல சொல்லிட்டு போறது. அது மாதிரி இங்க வரைச்சு எப்படி பண்ணணும், இப்ப உட்கார்ந்துட்டு எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்திட்டு கண்ணை வந்து நுனியில கொண்டு வந்து மூக்குல நுனியை பார்க்கணும். ரெண்டு இது மூடவும் கூடாது திறக்கவும் கூடாது. மூக்கு நுனியை பார்த்துட்டு பிராணாபானம் சமூகத்துவா. நம்ம பார்த்தோம்னா பிராணன்றது இன்டேக் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கு, அப்பானம் ஜாஸ்தியாக இருக்கு. அதாவது வெளில கிடைச்சி எக்ஸிலேஷன் அது ஜாஸ்தியாக இருக்கு, பட் இன்ஹேல் கம்மியாக இருக்கு, எனர்ஜி கம்மியாக இருக்கு, பண்ணக்கூடிய காரியங்கள் எப்போ ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ இது எடுத்தியும் பிராணம் இடத்துல அப்பானம்னா கீழே போகக்கூடிய வாயு அர்த்தம். இது சமவு கிருத்துவான அடுத்து ஈக்குவலைஸ் பண்ணுறது. அப்படி பன்னெண்டு நாச அபியாந்தர சாரணவு, நாசான மூக்கு நாசம். அப்போ அதனுடைய இதில் போயிட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு யதேந்திரிய மனோபுத்தி முனிர் மோக்ஷபராயணா விகத இச்சாபய குரோதாக குரோதா யஹ சதா முக்த ஏவதா. அப்படி ஒருத்தன் இருப்பான்னா எல்லாத்தையும் இருந்துட்டு எத இந்திரிய மனோபுத்தி, இந்திரியம் என்ன மனசென்ன புத்தி என்ன எல்லாத்தையும் ஒரு முனிகி மோக்ஷபராயனாக முனிகி அப்ப இருந்தான்னா விகத இச்சா பயக்ரோதா, இச்சை என்ன பயம் என்ன குரோதம் என்ன எல்லாம் போயிடுறது. சதா முக்த ஏவகி சகான் போட்டர், அவன் முக்தனை போலவே அப்படின்ட்டு. பாஹ்யான் விஷயஸ்பர்ஷான் பகி கிருத்வா, பாஹ்யான் விஷயஸ்பர்ஷான் பகி கிருத்வா, அவைகளை வெளியே அரஸ்ட் பண்றது விஷயங்கள்லாம். பாஹ்யேந்திரிய வியாபாரம் சர்வம் உபசம்ஹிருத்ய, பாஹ்ய இந்திரிய வியாபாரங்கள் கண்ணு வெளில பார்க்கறது காது கேட்கறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது நிறுத்திட்டு, யோக யோக்கியாசனே, யோகத்துக்கு யோக்கியமான ஒரு ஆசனம் போட்டுட்டேன். எந்த ஆசனம் சொல்ல, யாருக்கு எந்த இது இருக்கோ, மெடிடேஷன் தனித்தனியா அங்கங்கமா பிரிச்சு பார்த்துச்சு. யம நியம ஆசன இப்ப என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு கத்துக்கிட்டே ஸ்டெப் பை ஸ்டெப் கத்துட்டு இருக்கோம், ஆனா ஒவ்வொன்றும் அங்கங்க நிக்க போறது இல்ல. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இது ஒரு ஸ்டெப்பு. இப்ப பிராணாயாமம் பண்ணணும்னா ஒருத்தருக்கு ஆசனால வந்து ஒரு ஸ்திரத்தா ஏற்படாம பிராணாயாமம் பண்ண முடியாது. இப்ப தாரணா பொருத்த போகணும்னா பிராணாயாமத்தை மாஸ்டர் பண்ணாம தாரணா போக முடியாது. அடுத்து தியான யோகா சத்தியாகார இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றும் போறது. அவத்த சமாதின்றது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. தியானம்ன்றது ஐசோலேட்டடா பார்க்க முடியாது. அந்த தியானம் கம்ப்ரைசஸ் ஆஃப் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியானம் எல்லாமே இருக்கு. அது சமாதி எல்லாமே அது அடங்கி இருக்கு. அதுக்காக இந்த வெறும் மெடிடேஷன் தான் பார்க்க முடியாது. மெடிடேஷன் ஐசோலேட்டடா ஒண்ணுமே இல்லை. இல்லை அப்படிதான் ப்ரொஜெக்டா இருக்கு. ஆனா அந்த தியான சமாதின்னு சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, இட் டேக்ஸ் ஃபார் கிராண்டட் தட் ஆல் தி ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் ஆர் தேர் மிட் நடத்தும். இதெல்லாம் இல்லாமல் நான் விரும்ப நம்ம போய் உட்காந்து தியானம் நம்ம சக்ஸஸ் ஆக மாட்டேன். ஏன்னா பிந்தின ஸ்டெப் எதுவுமே ஃபாலோ பண்ணல. இல்லை இட்ஸ் ஃபைன் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் அபவுட் தி ப்ரொசீஜர், பட் வாட் ஐ மீன் இஸ் வாட் ஹி சேட் ஹியர் ஆஸ் பர் தி மீனிங் வாட் ஹி எக்ஸ்பிளைன்ட் நவ். நீங்க என்ன சொன்னீங்களோ அது பிரகாரம் பார்த்தா ஹி இஸ் அண்டர் ஆஸ் பர் ஐ ஆம் கன்சர்ன்ட் ஐ அண்டர்ஸ்டுட் தட் மெடிடேஷன் கரெக்ட் தான். அந்த மெடிடேஷன் தான் யோகா. ஆக்சுவலாக பார்த்தா யோகான்னு சொல்லிச்சு, இப்போ அஷ்டாங்க யோகம் சொல்றோம்னா, இப்போ அங்கி அங்க பாவம் இருக்கு. இப்போ பிரபத்தின்னு வச்சுக்கோ, ஷடங்க யோகம் சொன்ன பிரபத்தியே, பஞ்சாங்கம் அஞ்சு அங்கம் தான் ஆக்சுவலாக இருக்கு. ஆறாவதாக இருக்கிறது அங்கி, அதாவது பிரைமரி டிரான்ஸ்மரி. அஞ்சு அங்கங்கள் இருக்கிறதுக்கு, அதை தவிர பர சமர்ப்பணம் அப்படின்றதுதான் பிரபத்தி. பக்தி யோகம் பார்த்துச்சு, அந்த சமாதி தான் ஆக்சுவலாக அந்த பக்தி யோகம். அதுக்கு அங்கங்களாக இருக்கக்கூடியதான் யமனியம் ஆசனம் இதெல்லாம் இருந்தாலும் அதையும் சேர்த்து மட்டாந்த யோகம் சொல்லின்றது. அப்போ அங்கேயே சொன்னாலே அங்கங்களையும் சொன்ன கணக்காக இருக்கும். அந்த ரீதியில் பார்த்துச்சு இங்கே வந்து நம்ம சூப்பர்ஃபிஷியலாக பார்த்துச்சு மெடிடேஷன் சொன்னால் கூட, அதாவது என்ன சொல்கிறா தோணும், எதி இந்திரிய மனக, எதை இந்திரிய மனகா புத்தி போகுவதுக்கும் நீங்கள் அந்த யோகாவோட அங்கத்தோட லிங்க் பண்ணலாம் எல்லாத்தையும். அந்த யம நியம அதெல்லாம் இல்லாட்டி இந்த இந்திரிய மனசனுடைய பிரத்யாகாரம் வரைச்சு போகணும். பாக்கிய இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்துறது தாரணா, அந்த மாதிரி ஒரு ஒரு ஆஸ்பெக்டையும் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் யோகாவோட லிங்க் பண்ணலாம். ஆக மொத்தம் இது வந்து அந்த மெடிடேஷன் சொன்னால் கூட அஷ்டாங்க யோகம் தான் இது. அதனால் அப்படிப்பட்ட முனிகி மோட்சபராயணா இங்கே கீழே இருக்கும். யோக யோகிய ஆசனே, யோகத்துக்கு யோகியமான ஆசனம் சொன்னா அந்த தியானத்தை பண்ணதுக்கு உண்டான ஒரு ஆசனம். எப்படி ரிஜுகாயா, ரிஜு ருஜுனாலே ஸ்ட்ரெயிட் நடக்கும். ரிஜு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் வித்தவுட் பெண்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்றோம்னா அதுதான் பகவானுக்கு ஆர்ஜவம்னு சொல்றோம். ஆர்ஜவம்னு ஒரு குணம் இருக்கு பகவானுக்கு. ஆர்ஜவம்ன்றது ரிஜோகோ பாவக, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மைக்கு தான் ஆர்ஜவம் பேர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். ரிஜுகுன்றதுனா ஸ்ட்ரெயிட், இதோட பெண்டில் இருக்கும் வளைஞ்சு கலந்து இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. அது எந்த ஆசனத்தில் வேணால் ரிஜிதா வரலாம், பத்மாசனம் தான் வரணும் அவசியம் இல்லை. ரிஜிதான்றது அதில் ஃபோமாக அப்படியே விளையாமல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரிஜுகாயாக உபவிஷ்ய, பட் இந்த இடத்துல மீன் பண்ணுறது உட்காந்துட்டு தான் சொல்கிறார் இந்த இடத்துல உட்காந்துட்டு. ஏன்னா அப்போ தான் இது எல்லா ஆசனத்துலையும் கரெக்டான மூக்கை பார்க்க முடியுமே தெரியாது. தலையை வாங்கி வந்ததுன்னா இங்கே வந்து ஒரு மனையை போட்டுட்டு தன்னுடைய அர்த்த அதிகாரத்தை சொல்ல போகிறார். உச்சை சொல்ல போற கிருஷ்ணாஜினம் போட்டுக்கணும் தரவே சொல்ல போற. அப்படி உட்காந்துட்டு சக்ஷு புருவோகோ அந்தரே, கண்ணை புருவோகோ அந்தரேன்னு சொல்லிச்சு. இப்போ ஐப்ரோஸ் இருக்கணும் நடுவில், நாசாகிரே விஞ்ஞத்திய நாசாகிரே டிப் ஆஃப் த நோஸ் அதுல வச்சுட்டு நாசாபியந்தர சாரணோ பிராணாபானோ சமோபித்வா உச்சவாசனிகி இல்ல உச்சுவாசனிகின்னு சொன்னீங்க, சுவாசம் சமகதி கிருத்துவா உச்சவாசனை வரல உச்சுவாசனியா இருக்கும் வேற ஏக்கம் எடுத்து பார்க்கணும். சரி, சுவாசம் சமாகதி கிருத்துவா சுவாசத்தை ரெண்டுமே விழிச்சு சமமாக்கி ஆத்மாவலோகனாத்து அந்நத்திர பிரவிற்த்தி அனருக இந்திரிய மனோபுத்தி, அந்நத்திர பிரவிற்த்தி அனருக வெளில போகக்கூடா வெளில போறதுக்கு அருகதை இல்லாமல் சொன்னா கண்ட்ரோல் ஆகக்கூடிய இந்திரிய மனசு புத்தி, ததையேவ விகத இச்சா பயக்ரோத மோக்ஷபிராயண, அதனாலேயே நீக்கப்பட்ட ஆசை பயம் குரோதம் இவைகளை உடைய மோக்ஷீக பிரயோஜனோ முனி, மோக்ஷத்தை மட்டும் விரும்பக்கூடிய அந்த முனி ஆத்மாவலோகன சீலா யஹ எவளொருவன் சதா முக்த ஏவ சாதி தசாயாம் இவ சாதன தசாயம் இது முக்த சைவ அப்படின்னு போட்டுனர். எப்படி சாத்திய தசாயம்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு அதாவது சரீரத்தை விடுறதுன்றத விட அதுல பலன் அடையிறதுன்னு அர்த்தம். ஏன்னா சரீரத்தை விடுறதுன்றது பக்தி யோகத்துக்கு அப்புறம் தான், அதனால அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். சாத்திய தசானா அந்த ரிசல்ட் வாங்கின அப்புறமா, சாதன தசானா அதுக்காக பாடுபட்டுருக்க வரைக்கும், அதை வாங்கின அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு தான் இப்பவும் முடிஞ்சிருக்கும். அதனால ரெண்டும் சேம் தான், சாதி தசா சாதன தசா. சாதனன்றது முயற்சி பண்ணிட்டே இருந்துச்சு, சாத்தியம்னு ரிசல்ட் அடைஞ்சதுக்கு அப்புறமா தாற்பயம். இன்னும் ஒரு ஸ்லோகம் தான் முடிச்சுட்டு நினைச்சிடலாம். குப்தசிய நித்திய நியமித்துக்க கர்மே கர்மேதி கர்த்தபிதாகசிய கர்மயோகசிய யோகசிரஸ்தசிய சுஷகதாம் ஆக. இப்போ குப்தசி இப்படி சொல்லப்பட்ட கர்மயோகம் இருக்கு, அது எப்படி இருக்கு, நித்திய நியமித்திக்க கர்மத்தையும் தன்னுள்ள அடக்கியிருக்கு, அதையும் பண்ணிட்டு கர்த்தவியதாக கர்மயோகத்தை அப்படி பண்ணக்கூடிய கர்மயோகத்துக்கு அது யோக சிரஸ்கசிய அந்த தியானத்தை மெடிடேஷன் சொன்னா இந்த ஆத்மாவலோகனம் அதையும் உள்ளடக்கியதுடைய சுஷகத்தான்னு சொன்னா அது ஈஸி டு பிராக்டிஸ் சொல்றாரு. அதை அவர் சொல்றார், போக்டாரம் எங்க தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகதம் சதபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி உச்சசி. இப்ப ஈஸ்வர பிரதானத்துக்கு ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறார் இங்க. போக்தாரம் எங்க தபசாம், அனைத்து விதமான எந்த யாகத்தை பண்ணாலும் அதுல நான் தான் போக்தா, அந்தந்த தேவத்தையை குறித்து பண்ணாலும் நான் தான் அதை போக்தா. அதனால என்ன சொல்ல மத்யாஜி பவ என்னையே ஆராதனம் பண்ணி சொல்ல போற. அப்படி அப்புறம் மேல நான் யாரு, சர்வலோக மகேஸ்வரம் அனைத்து லோகங்களுக்கும் ஈஸ்வரன், சுகிருதம் சத பூதானாம் எல்லா பூதங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சுகிருத்து. சுகிருத்துக்கும் மித்திரத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பார்க்க போறோம். சுகிருத்துனா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. மித்திரம்னு சொன்னா சமவயஸ்தக, இவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்றோம் பொதுவா, இவனோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன ஆல்மோஸ்ட் பார்த்தா சேம் ஏஜ் தான் இருக்கும். சுகிருத்துன்னு சொன்னா வயசு வித்தியாசம் கிடையாது, ஒரு 60 வயசு மனுஷனுக்கும் ஒரு 75 வயசு மனுஷனுக்கும் ஒரு இது இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். இவனோட சுகிருத்துன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா எப்படி நன்மை விரும்பி நடத்தும். அப்ப நான் அனைத்து ஜீவராசிகளுக்கு ஒரு நன்மை விரும்பி சுகிருதம் ஞாத்வா மாம் சாந்தி மிச்சதி, என்னை அடைவாய் அல்லது என்னை அறிந்து நீ அப்படிப்பட்ட என்னை அடைந்து சாந்தியை அடைவாய். யஜ்ஞ தபசாம் போக்தாரம் சர்வலோக மகேஸ்வரம் சர்வபூதானாம் சுகிருதம் மாம் ஞாத்வா சாந்தி மிச்சதி கர்மயோக கரண ஏவ சுகம் மிச்சதி. கர்மயோக கரணே ஏவ, இப்பவே இந்த கர்மயோகம் பண்ணிட்டுச்சேவே என்னை அறிஞ்சிட்டு பண்ணினா நீ இங்கே சுகத்தை அடைவாய். சர்வலோக மகேஸ்வரம் சர்வேஷாம் லோகேஸ்வரானாம் அப்படி ஈஸ்வரம் தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம்னு ஸ்வேதாசுர உபநிஷத்துல இருக்கு, அதை கோட் பண்ற. சர்வேஷாம் லோகேஷாம் லோகேஸ்வரானாம், பொதுவா விவகாரத்துல மகேஸ்வரகன்னு சொன்னா வேற அர்த்தம் இருக்கு லோகத்துல, ஆனா அப்படி கிடையாது. இங்க சர்வலோக மகேஸ்வரம் போட்டார், அனைத்து லோகங்களுக்கும் மகேஸ்வரம் வேண்டாம் அப்படிப்பட்ட எண்ணெய் தெரிஞ்சுண்டு. மாம் சர்வலோக மகேஸ்வரம் சர்வ சுகிருதம் ஞாத்வா மத ஆராதன ரூபா கர்மயோக, கர்ம முக்கியம் கர்மயோகத்தை எனக்கு ஆராதனமாக பண்ணிக்கொண்டு சுக்கேன தத்திர பிரபத்தத்தை இத்தியத்தக, அங்கே சுகத்திலேயே சுகமாக அதில் ஈடுபட்டு கொண்டு சுகிருதாம் ஆராதனாய சர்வே பிரபத்தந்தே. எல்லாம் என்ன பண்றா கடைசியில பார்க்க போனோம்னா ஒரு காரியம் நாம ஏன் பண்றோம்னா, நமக்கு பிடிச்சவாத ப்ளீஸ் பண்றதுக்காக பண்றோம் இல்லையா. அது குழந்தையாகட்டும் ஆத்துல யாரா இருந்தாலும், ஒரு அம்மா ஒரு தாண்டி ஒரு பட்டியல தலையை பண்றான்னு சொன்னா எதுக்கு பண்றாங்க, பிடிச்சவாளுக்கு நல்லா சாப்பிட்டோம். அப்ப பகவான சுகிருத்து நினைச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காவே அவனை பிரீத்தி பண்ணணும். அதாவது ஸ்ரீமன் நாராயண பிரீத்தி அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவனை பிரீத்தி பண்றதுக்காக தான் எல்லா கர்மாவும். ஆனா உண்மையில அவனுக்கு எந்த பிரீத்தியும் ஏற்பட போறது இல்ல, அது நம்மளோட சித்த சுத்திக்காக தான். ஏன்னா நம்ம பண்ற கர்மாவனால அவனை கூட பெருமை கிடையாது. அதான் வரதராஜ வித்தியாசத்துல பார்த்தோம், எஸ் சாதாயமையா தொடர்பு உனக்கு அதுல ஒன்றும் சாத்தியம் கிடையாது, இருந்தாலும் பண்ணவை அப்படின்னு சொல்ல. ஆனா அப்படி இது இந்த இது முடியறது. அஞ்சாவது அத்தியாயம் முடிச்சிடும், அடுத்ததுல ஆறாவது அத்தியாயம் ஆரம்பிச்சோம். அபிதாத்யகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.